சொஹஃபுகளோ வேதங்களோ கொடுக்கப்படவில்லை. நபி யூசுப் அலை சலாத்து சலாம் இவங்க ஒரு நபி, நபி ஹூத் அலை சலாம் இவங்க ஒரு நபி, இவர்கள் எல்லாம் ஒவ்வொரு நபியாக அனுப்பப்பட்டவர்கள். ஆனால் சில நபிமார்கள் இருக்கிறார்கள், அவர்கள் நபி மட்டுமல்ல ரசூலாகவும் இருப்பார்கள். எப்படி நபி ஈசா அலை சலாம், நபி மூசா அலை சலாம், நபி தாவூத் அலை சலாம், நபி நூஹ் அலை சலாம், நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவங்கெல்லாம் யாருங்கன்னா ரசூல்மார்கள். இவர்களுக்கு தனி வேதங்களும் கொடுக்கப்பட்டது, அல்லது சில சுஹஃபுகள் கொடுக்கப்பட்டிருக்கும், சில வேத பிரதிகள் வழங்கப்பட்டிருக்கும். இதுதான் ரசூல் என்று சொல்லப்படும். நபி என்பது வேறு, ரசூல் என்பது வேறு. சுருக்கமா சொன்னா உங்களுக்கு இப்படி புரியலாம், எல்லா ரசூல்மார்களுமே யாராத்தான் இருப்பாங்க, நபியாத்தான் இருப்பாங்க. எல்லா ரசூல்மார்களுமே நபியாத்தான் இருப்பாங்க. ஆனா எல்லா நபிமார்களும் யாரா இருக்க மாட்டாங்க, ரசூலா இருக்க மாட்டாங்க. புரிஞ்சுங்களா? இதுதான் வித்தியாசம் நபிக்கும் ரசூலுக்கும். ஹயர் ஆதம் அலை சலாத்து வலாம் அவர்கள் உலகத்தில் பூமியில் வரும்பொழுது அவர்கள் அல்லாட நபியாத்தான் வந்தார்கள். அவர்களுக்கு என்ற ஒரு மார்க்கமோ ஒரு சட்டமோ ஒரு வழிமுறையோ எதுவுமே கிடையாது. அல்லாஹ் சில விஷயங்களை சொல்லி அனுப்பினா அதை பூமியில வந்து அப்படி நடைமுறைப்படுத்தினாங்க. முதல் மனிதராக இருந்தாங்க, அல்லாஹ்வுடைய படைப்புகளை அல்லாஹ்வுடைய சமுதாயத்தை பெருக்கினாங்க. அவர்களுக்கு பிறகு காலம் செல்ல செல்ல நபி ஆதம் அலை சலாத்து வலாம், ஹவ்வா அலை சலாத்து வலாம் அவங்களோடு சேர்ந்து பூமிக்கு யாரும் வந்தா, இப்லீஸும் சேர்ந்து வந்தான். குல் நஹ்பித்து மின்ஹா ஜமீஆ, அல்லாஹ் என்ன சொன்னா, ஓகே உங்களுடைய பாவங்களை மன்னிச்சுட்டேன், குல் நஹ்பித்து மின்ஹா ஜமீஆ, நீங்க எல்லாரும் வெளியே போயிடுங்க, கீழே போயிடுங்க, சொர்க்கத்துக்கு போயிடுங்க, எல்லாரும் சொர்க்கத்துக்கு வெளியே போயிடுங்க, பூமிக்கு போயிடுங்க. உலகம் ஃபில் ஆர்ந்து முஸ்தகர்ரும் மதாஉன் இலாஹின், உங்களுக்கு பூமியிலே அவரவருக்கு என்று தங்க நேரம் குறிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையும் உண்டு, உங்களுக்கு என்று ஒரு குறிப்பிடப்பட்ட இடங்களும் உண்டு. உங்களை எல்லாமே அல்லாஹ் தக்தீர் எழுதிட்டா, நீங்க அதுக்கேற்ற மாதிரி உலகத்துல வாங்க. குல் நஹ்பித்து மின்ஹா ஜமீஆ, எல்லாரும் பூமிக்கு போயிடுங்கட்டா அல்லாஹ். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் யார் பூமிக்கு வந்துட்டா, ஷைத்தானும் வந்துட்டான். வந்த பிறகு அவன் வேலையும் சும்மா இருப்பானா, பார்த்தான் நம்ம வேலையை ஆரம்பிக்கணும். அல்லாஹ்க்கு பிடிக்காத காரியம் எது, உலகத்தில் ஆயிரம் பாவங்கள் இருக்குது, லட்சம் பாவங்கள் இருக்குது, கோடான கோடி கணக்கான பாவங்கள் இருக்குது. அது இன்னைக்கு காலத்தில் சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை, விதவிதமான வித்தியாச வித்தியாசமான பாவங்கள். அப்ப இப்படி இல்ல இவ்வளவு பாவங்கள் இருக்கும் பொழுது எந்த பாவத்தை முதல்ல கையில் எடுக்கலாம், அல்லாஹ் ரொம்ப பிடிக்காத பாவமா இருக்கணும் அது அப்படின்னு ஷைத்தான் தீர்மானிச்சான். அது எதுவா இருக்குங்க, ஷிர்க். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னல்லாஹ லா யஃபிரு அன் யுஷ்ரக பிஹி, அல்லாஹ் அவனுக்கு இணை வைக்கப்படுவதை மட்டும் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். யஃபிரு மா தூன தாலிக லிமையஷா, அது அல்லாத எல்லா பாவங்களையும் அல்லாஹ் நாடிவர்களுக்கு மன்னிப்பான், அவனுக்கு இணை வைக்கப்படுவதை மட்டும் அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். அப்ப ஷைத்தான் பார்க்கறான், இணை வைக்கிறது மட்டும்தான் அல்லாஹ்க்கு பிடிக்காத பாவம், அல்லாஹ்வால் மன்னிக்க முடியாத பாவம், மன்னிக்கப்படாத பாவம். அப்ப அந்த ஷிர்க்கை கையில் எடுத்தான் ஷைத்தான். முதல்ல எடுத்த உடனே எப்படி அதுல கையில் எடுத்தான்னு சொன்னா, நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு அவங்களுடைய ஒரு மகன் ஷீஸ் அலைஹிஸ்ஸலாம், இவங்களும் ஒரு நபி தான், நபி ஷீஸ். பட் இவங்களுடைய வரலாறு பெருசா குரான் சொல்லப்படல, பேர் மட்டும் தான் குறிப்பிடப்பட்டிருக்குது ஷீஸ் அப்படின்னு சொல்லி. இவங்க ஒரு நபியா வர்றாங்க. இவருடைய காலத்திற்கு பிறகு சில நல்லடியார்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று மக்களுக்கு நல்லது செஞ்சு அவங்களால முடிஞ்ச இபாதத்துகளை செஞ்சு அந்த காலத்தில் நல்லவர் எப்படி போற்றப்பட்டாரோ அப்படி ஒரு சில நல்ல மக்கள் உருவானாங்க. அவங்களாம் யாரும் பார்த்தோம்னா சில பேர் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வத்தா சுவா யகூஸ் வயூக் நஸ்ர், இவங்களாம் அந்த நல்ல மக்களுடைய பேர். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வம்சாவளியில வந்து நல்ல மக்களுடைய பேர். அந்த நல்ல மக்கள் எல்லாம் மக்களுக்கு பத்தி நல்ல பேரும் புகழுமா இருக்காங்க, மக்கள் எல்லாம் அவங்களை விரும்புறாங்க. கொஞ்ச காலத்துல மூத்தா போயிடுறாங்க. ஆனா இது நல்ல மக்களா இருக்காங்க, திடீர்னு மூத்தா போயிடுறாங்களே, நம்ம அவங்கள நினைவு கூறுறது எப்படி, அவங்களை ஞாபகப்படுத்துறது எப்படி, நம்முடைய நினைவெல்லாம் அப்படி நீங்காம இடம் பிடிச்சிருந்தாங்க, திடீர் பட்டு மூத்தா போயிட்டாங்களே, அப்ப இவங்களை நம்ம ஞாபகத்துல வைக்கிறது எப்படி அப்படின்னு அந்த மக்கள் கவலைப்பட்ட நேரத்தில் மேபடியா வர்றான். யாரு, ஷைத்தான் வர்றான், இப்லீஸ் வர்றான். வந்து அப்படியா நீங்க அவங்களுக்கு ஞாபகப்படுத்தணும், அது என்ன பிரச்சனை உங்களுக்கு, அவருக்கு ஞாபகப்படுத்தணும், அதுல என்ன பிரச்சனை, நீங்க அவங்களுடைய ஒரு உருவத்தை வரையுங்க, அந்த யார நீங்க அந்த உத்தா யூ யசூர் யகூசு யவுக்கு நசுரு இந்த முக்கியஸ்தான் இருக்கிறாங்களே நல்லடியார்கள், இவங்களுடைய உருவத்தை வரைங்க. அதே மாதிரி ஷீஃப் அலைஹிஸ்ஸலாம் இவரு ரொம்ப நல்ல மனுஷனா இருந்தாரு, அவங்களும் மூத்தா பெறாங்க. அப்ப ஷேத்தா வந்து என்ன பண்றாங்க, இவங்களுடைய உருவத்தை வரைங்க, இவங்க உருவங்களை வரைஞ்சி நீங்க வந்து இவங்களை வீட்டில் வச்சுக்கிட்டீங்கன்னா தினந்தோறும் உங்களை பார்க்கற போதெல்லாம் உங்களுக்கு அவங்களுடைய ஞாபகம் வரும், அவங்க மேல உங்களுக்கு ஒரு மரியாதை வரும், அவங்க உங்களோடவே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் அப்படின்னு இப்ளீஸ் சொன்ன உடனே அந்த மக்கள் பாமர மக்கள், படிப்பறிவு இல்லை, எழுத்தறிவு இல்லை, மார்க் அறிவு இல்லை, ஒண்ணுமே இல்லை. எத்தனாயிரம் வருஷத்துக்கு முன்னாடிங்க, எத்தனாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எண்ணிக்கை கிடையாது, பல்லாயிரம் பல்லாயிரம் பல்லாயிரம் கோடி வருஷத்துக்கு முன்னாடி சம்பவம் சொல்லிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு இன்னைக்கு ஒரு ஷேக் சொல்றான், என் போட்டோவை பாக்கெட்ல வச்சுக்கிட்டா உனக்கு பறக்க தோறும் சொல்லி அதை நம்பி பாக்கெட்ல வச்சுட்டு அடையிறான். இன்னைக்கு இந்த காலத்துல ஆயிரம் டெக்னாலஜி, ஆயிரம் அறிவு, அல்லாஹ்வுடைய குர்ஆன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகள், ஆயிரக்கணக்கான பயான்கள், ஆயிரக்கணக்கான தெளிவுகள், லட்சக்கணக்கான உலமாக்களுடைய உபதேசங்கள் இவ்வளோ இருக்கிற இந்த காலத்தில், இவ்வளோ இருக்கிற இந்த காலத்தில் இப்ப ஒரு பைத்தியகாரத்தை சொல்றான் மக்களை ஏமாத்துறதுக்காடி. சவுண்ட் கேக்குதா பின்னாடி? கேக்குது இல்ல? அந்த மைக்கு தான் டிஸ்டர்பா இருக்குதான், கீழே இறைச்சல் வருதான். இவ்வளவு உபதேசங்கள், அல்லாஹ்வுடைய வேதங்கள், அல்லாஹ் ரசூலுடைய மார்க்கம், குரானு, ஹதீசு, தெளிவுரைகள், சஹாபாக்கள், நல்லடியார்கள், இவ்வளவு சலஃபு சாலிஹீன்கள், இவ்வளவு பேருடைய உபதேசத்துக்கு பிறகு, இவ்வளவு லட்சக்கணக்கான பிரச்சாரத்துக்கு பிறகு ஒரு கிறுக்கன் சொல்றான், என் போட்டோவை பாக்கெட்ல வச்சுக்கிட்டு போ, நீ கஸ்டம்ஸ்ல வந்து இறங்கும் பொழுது நீ கள்ளக்கடத்தல் பண்ணிட்டு வந்தா கூட கஸ்டம்ஸ் ஆபீசர் கண்ணை மறைச்சிருவேன் அப்படிங்கிறான். அதை நம்பிக்கிட்டு வந்து இறங்குறான், கஸ்டம்ஸ்ல மாற்றான், ஜெயிலுக்கு போனான், மறுபடியும் பாவாட்ட கேட்கிறான், பாவா மாட்டிக்கிட்ட பாவாங்கிறான், உன் நம்பிக்கை சரியில்லைங்கிறான், அடுத்த முறை இன்னும் நம்பிக்கையோட போறான், லா ஹவ்லா குவ்வத்தில்லா பில்லாஹ், இன்னும் நம்பிக்கையோட போறான், போன தடவை நம்ம நம்பிக்கை சரியில்லை, பாபா மேல நம்பிக்கை சரியில்லை, இந்த வேலை இந்த தடவை இன்னும் பாபா மேல அதிகமா நம்பிக்கை அப்படின்னு சொல்லி மறுபடியும் அதே பாபா பாக்கெட்ல வச்சுக்கிட்டு அதே தங்கத்தை கடத்தல் பண்றான், அதே கஸ்டம்ஸ்ல மாட்டுறான். எத்தனை தடவை மாட்டினாலும் இவன் பணத்தை இழக்க தயார், தங்கத்தை இழக்க தயார், மானத்தை இழக்க தயார், யார் இழக்க தயாரா இல்ல? பாபா இழக்க தயாரா இல்ல? அப்ப இப்ப காலத்துல இப்படி இருக்குதுன்னு சொன்னா, அந்த காலத்துல எழுத்தறிவு இல்லை, படிப்பறிவு இல்லை, மார்க் அறிவு இல்லை, அல்லாஹ் பத்தி பெருசா தெரியாது, அல்லாட மார்க்கத்தை பத்தி பெருசா தெரியாது. அப்ப அந்த மக்கள் சைத்தானுடைய பேச்சை கேட்டது பெரிய ஆச்சரியமா? சைத்தானுடைய பேச்சை கேட்டாங்க. கேட்டு அவங்க யாரையெல்லாம் பெரியோர்கள், முன்னோர்கள், மூதாதையர்கள் நம்புனாங்களோ அவங்களுடைய போட்டோக்களை வச்சு அவங்கள ஒன்னும் வணங்கலாம் இல்லை, ஞாபகம் தான் படுத்த ஆரம்பிச்சாங்க. நல்லா புரிஞ்சுங்க, எல்லா விதமான ஷிர்க்குகளும், எல்லா விதமான பிதாத்துகளும், எல்லா விதமான ஹராம்களும் எங்கிருந்து ஆரம்பிக்கும்? நல்ல விஷயத்திலிருந்து ஆரம்பிக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு ஷிர்க் ஆரம்பிக்கும் பொழுதே அது கெட்ட விஷயத்துல ஆரம்பிக்காது, ஒரு பிதாத் ஆரம்பிக்கும் பொழுதே கெட்ட விஷயத்துல ஆரம்பிக்காது, ஒரு ஹராம் ஆரம்பிக்கும் போது கெட்ட விஷயத்துல ஆரம்பிக்காது. ஆரம்பிக்கிற அதனுடைய ஊற்று, அதனுடைய ஊற்றுக்கண் எதுவாக இருக்கும், ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும், இதுல நல்லது தானங்க, இது என்னங்க தப்பு அப்படின்னு ஆரம்பிப்போம். ஆனா போக போக அது என்னவா மாறும்? ஷிர்காவும் பிதாத்தாவும் ஹராமாவும் ஹுராஃபத்தாவும் மாறும். அந்த அடிப்படையில் ஷைத்தான் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, இந்த மக்களுக்கு ஷீஸ் அலை சலாத்து வஸ்லாம் வஃபாத்தான உடனேயே இந்த மக்களுக்கு போய் சொல்றான், இந்த மாதிரி நல்லோர்கள் நீங்கள் வணங்கக்கூடிய மக்கள் எல்லாம் போயிட்டே இருக்காங்க, வத்து போயிட்டாரு, சுவா போயிட்டாரு, யகூசு போயிட்டாரு, யழோக்கு போயிட்டாரு, நசரு போயிட்டாரு, இதெல்லாம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற பேரு. இந்த நல்லவர்கள் பேர் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யார் பேரை சொல்றான்? வத்து பேரை சொல்றான், சுவா பேரை சொல்றான், யகூசு பேரை சொல்றான், யழோக்கு பேரை சொல்றான், நசரு பேரை சொல்றான், இவன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்போ இந்த நல்லடியாரெல்லாம் போயிட்டாங்க, நீங்க இன்னும் இப்படியே இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்க உருவத்தை வச்சு உருவத்தை வச்சு அவங்க மேல மரியாதை வைக்கின்ற உடனே உருவத்தை வச்சு மரியாதை செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மரியாதை காலம் காலமாக காலம் காலமாக செல்ல செல்ல அது என்னவா மாற ஆரம்பிச்சது? வழிபாடா மாற ஆரம்பிச்சிருச்சு, வழிபாடா மாற ஆரம்பிச்சிருச்சு. வழிபாடு மாற ஆரம்பிச்ச உடனே பாருங்க, ஆரம்பத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல எவ்வளவு வரலாறு சொல்லி காட்டுறானோ, அதாவது மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் மக்கள் எப்படி சிறுக்கு வைக்க ஆரம்பிச்சாங்க, அவங்க துருச்சினா மலைக்கு போறாங்க, அந்த வரலாறு மூசா அலைஹி ஸலாம் வரலாறு சொல்றேன், துருச்சினா மலைக்கு போறாங்க, அதுக்குள்ள அங்க வந்து சைத்தான் வந்து என்ன பண்ணிடுறான், என்ன பண்ணிடுறான், அங்கிருந்த ஒரு தங்கத்தெல்லாம் ஒண்ணு சேர்த்து அந்த தங்கத்து மேல ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் வரும்போது காலடி மண் எடுத்து அதை போடுறான், போட்ட உடனே அந்த தங்கத்துல செய்யப்பட்ட அந்த காளமாடு என்ன கத்துது, பேங்குது. உடனே பாருப்பா, உங்க தெய்வம் இங்க இருக்குதுப்பா, உங்க தெய்வம் இங்க இருக்குது, மூசா எங்கேயோ திருச்சிராமலைக்கு போயிருக்காரு தெய்வத்தை தேடி. இன்னைக்கும் எகிப்துல சென்ட் கேத்தரின், இதான் மூசா அலைஹிஸ் ஸலாத்துக்கு வஹி இறங்கினா திருச்சிராமலை, அது கிறிஸ்தவர்கள் சென்ட் கேத்தரின் கொண்டாடுவாங்க. அங்க போனவர் நானும் போயிருந்தாங்க. அந்த துர்சினாய் மலையில மூசா அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வஹி இறங்கினது, அந்த அந்த மரத்துக்கு மேல அல்லாஹ் நெருப்பை காட்டினது, அதெல்லாம் குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், வரலாறு ரொம்ப சொல்றேன். அதுக்கு பக்கத்துல துர்சினாய் மலையிலேருந்து தாண்டி ஒரு ஒரு அரை கிலோமீட்டருக்குள்ளே வரும்போது பாத்தீங்கன்னா நபி ஹாரூன் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் அடக்கம் செய்யப்பட்ட இடம் இருக்குது. மூசா அலைஹிஸ் ஸலாத்து தம்பி ஹாரூன் அலைஹிஸ் ஸலாம் அவங்க அடக்கம் செய்யப்பட்ட இடம் இருக்குது. அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா மூசா அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் காலத்துல பாறையில மலை பாறையில காலமாடு சின்னத்தை செதுக்கியிருக்காங்க. யார் காலத்துல? மூசா அலைஹிஸ் ஸலாம் காலத்துல செதுக்கப்பட்ட காளை மாட்டு சின்னம் இன்னும் இருக்குது, இன்னொரு சின்னம் இருக்குது. வர ஆஜிகளா போட்டோ எடுத்துப்பாங்க, குருகுல கொண்டு காட்டணும் அப்படின்னு சொல்லி. எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, அப்ப அந்த காலத்திலே சைத்தான் இப்லீஸ் என்ன பண்றாங்கன்னா ஒரு காளை மாட்டை வணங்க வச்சான் அவங்கள. எப்படி? ஒரு நல்ல பேரோட நல்ல எண்ணத்தோட, இதை பாரு இது பாரு பேன் கத்துது, இதுதான் உண்மையான இறைவன். ஆனா மூசா இறைவனத்தில் எங்க போயிட்டாரு? துருச்சினாமலைக்கு போயிருக்கிறாரு. நீ அதை இதை வணங்குறது விட்டு அவர் அங்க போயிட்டாரு, இங்க இருக்கலாம் இறைவன், இதை வணங்கணும்னு எல்லா மக்களும் வணங்க ஆரம்பிச்சதுங்க. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் சகோதரர் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். சைத்தானை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு வந்து நிறைய அறிவாற்றலை கொடுத்தான் உலகத்துக்கு. அனுப்புறான் சும்மா அனுப்பல, சரியான அறிவாற்றல். எந்தெந்த காலத்து மக்களை எந்தெந்த நேரத்து மக்களை எப்படி எப்படி வழிகெடுத்தா அவங்க வழிகெட்டு போவாங்க அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கேத்த மாதிரி வழிகெடுப்பான். உதாரணமா ஒரு விஷயத்தை, சாதாரண சின்ன விஷயம், இந்த தர்காக்கள் பேயாடுறது பாத்திரீங்களா? பார்க்காத ஆள் இருக்க மாட்டோம், பார்த்துருப்போம் கண்டிப்பா. தர்காக்கள் பேயாடும், அந்த பேய் ஆடுறதை பாத்தீங்கன்னா சில பேர் பேய் பிடிக்கும், தர்காக்கள் மட்டும் இல்ல வீடுகளிலே சில பேர் பேய் பிடிக்கும், அவர் பேய் பிடிச்சிருச்சு அப்படிங்குவாங்க. அது என்ன பேய்? அது இங்கே இருந்துச்சு, பேய் பிசாசம் உலகத்தில் இருக்குதா இல்லையா? அது எப்படி அல்லாவால் கட்டுப்படுத்த முடியுமா? முடியாது, அல்லாவாலே முடியாத விஷயமான உதவில்லா இல்ல என்ன அது அப்படின்னு நம்ம ஈஸியா சொல்லிட்டு போயிடுவோம். அதெல்லாம் சும்மா பேசுங்க, பேய் பிசாசம் கிடையாதுங்க இஸ்லாத்துல, பேய் பிசாசம் இஸ்லாத்துல கிடையாது, அதெல்லாம் சும்மா பேசி அதெல்லாம் நம்ப கூடாது, அதெல்லாம் வந்து மூடநம்பிக்கை அப்படின்னு ஈஸியா தள்ளி விட்டு போயிடலாம். ஆனா யதார்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா சில சமயங்கள் அந்த பேய்கள் ஆடுறத பார்த்தா நீங்களே உண்மை நம்பிடுவீங்க. சாதாரண ஒரு அப்பாவி பெண்ணா இருக்கும், பாவம், சாதாரண பொம்பளை, ஒரு நார்மல் பொம்பளையால அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. ஆனால் அந்த சாதாரண உட்கார்ந்துட்டு இருக்க அந்த பொம்பளை அதுக்கு பேய் வந்துச்சுன்னா அது ஆடுற ஆட்டத்தை பார்க்கணுமே அப்படி ஆடும், பல்ட்டி அடிக்கும், குஸ்தி அடிக்கும், அப்படி மேல போவோம், டபுள் மல்டி பல்ட்டி அடிக்கும், மல்டி பல்ட்டி அடிக்கும். அது நம்ம சாதாரணத்தில் பார்த்தா ஒரு பெண்ணால செய்ய முடியாது, அது சாதாரண நார்மல் பொம்பளையால செய்ய முடியாது. அந்த பேய் போன உடனே அந்த அம்மா உட்கார்ந்துருக்கிறத பார்த்தா அந்த அம்மா இப்படி பண்ணிச்சு நினைப்போம். நீ யாராவது கூர்ந்து கவனிச்சா தெரியும். அதே மாதிரி இதாவது சரி, சில உடம்பு ஆக்டிவிட்டி, அந்த அம்மா எங்கேயா ட்ரைனிங் எடுத்துட்டு வந்து விளையாடலாம், எங்கேயா ட்ரைனிங் எடுத்துட்டு முன்னாடி ட்ரைனிங் எடுத்திருக்கோம், நல்ல பிள்ளை மாதிரி நடிக்கும், இப்ப வந்து நாகும், அது பல்ட்டி அடிக்குது, அது ஏற்கனவே தெரிஞ்சு வச்சிருக்க கலர் அது அப்படின்னு ஏதாவது சொல்லி சமாளிக்கலாம். ஆனா சில பேரை பாத்தீங்கன்னா பாவம் அவருக்கு சுட்டு போட்டாலும் தமிழை தவிர ஒன்னும் தெரியாது, ஆனா பேய் வந்துட்டா சூப்பரா இங்கிலீஷ் பேசுவாரு. சுட்டு போட்டால் தமிழை தவிர ஒன்னும் தெரியாது, பேய் வந்துட்டு அவர் பேசுவார் பாருங்க, இங்கிலீஷ் அவ்வளவு சூப்பரா பேசுவாரு, தெலுங்கு பேசுவார் அவ்வளவு சூப்பரா பேசுவார், எனக்கு தெலுங்கு பேய் பிடிச்சுன்னு சொல்லுவாரு, தெலுங்கு பேசுவாரு, மலையாளம் பேசுவாரு. இதுல பாத்திருக்கீங்களா யாராவது? நான் பார்த்திருக்கேன் நிறைய சொந்தத்திலே பார்த்திருக்கிறேன் அந்த காலத்துல, நான் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது. அப்ப இப்படி அவருக்கு சுட்டு போட்டாலும், அதாவது அந்த பல்ட்டி, அந்த குஸ்தி, இதாவது பாவம் எங்கேயாவது கத்துக்கிட்டு செஞ்சு சொல்லலாம். பாஷங்கிறது ஒரு நிமிஷத்துல கத்துக்கிற விஷயம் கிடையாது, ஒரு பத்து நாள்ல கத்துக்கிற விஷயம் கிடையாது பாஷங்கிறது. அவர் சுட்டு போட்டாலும் தமிழை தவிர ஒண்ணுமே தெரியாது. அவருக்கு இங்கிலீஷ் பேய் பிடிச்சா இங்கிலீஷ் பேசுவாரு, தமிழ் பேய் பிடிச்சா தமிழ்ல பேசுவாரு, தெலுங்கு பேய் பிடிச்சா தெலுங்குல பேசுவாரு. கொஞ்சம் நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா நம்மளே குழம்பி போயிடுவோம். இந்த அசர்த்து மார்க்க இதெல்லாம் சும்மா அப்படிதான் சொல்லுவாங்க, அவங்களுக்கு எதுவும் தெரியல, அதனால சும்மா போய் போய் சொல்லிட்டு போறாங்க, மூட நம்பிக்கைன்னு சொல்லிட்டு போறாங்க. இல்லைன்னு சொன்னா எப்படி அவன் இங்கிலீஷ் பேசுறான், எப்படி அவன் தெலுங்கு பேசுறான், எப்படி அவன் ஈஸியா அவங்க மூட நம்பிக்கை ஒதுக்க முடியும், பேய் பிடிக்காம எப்படி இந்த ஆட்டம் போடுறான், அப்படியே குல்ட்டி பல்ட்டி அடிக்கிறான், குஸ்தி போடுறான், மேல குதிக்கிறான், கீழே குதிக்கிறான், ஆட்டம் போடுறான், என்னென்ன பண்றான். சகோதரர்களே இது எல்லாமே உண்மை. அவங்க அடிக்கிற பல்ட்டியா இருக்கட்டும், குஸ்தியா இருக்கட்டும், மல்டி பல்ட்டியா இருக்கட்டும், அல்லது பேசுற தெலுங்கா இருக்கட்டும், மாட்டலாவற இங்கிலீஷ் இந்தியா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் இது எல்லாமே உண்மை, பொய் இல்ல. என்ன உண்மை என்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஷைத்தானுக்கு இப்லீஸுக்கு சில சக்திகளை கொடுத்தான், உலகத்தில் கொடுத்தான், அனுப்பினான். மக்களை வழிகெடுப்பதற்காக வேண்டி நான் சொல்றது அகோதன்ன அலா சிராத்திகள் முஸ்தகீம், அவர்கள் செல்லக்கூடிய அனைத்து பாதைகளிலும் குறுக்கே வந்து உட்காருவேன். சும்மல்ல ஆத்தியன்னின் ஐமானியும் அவர்களுக்கு முன்னால் வருவேன், ஒமின் ஹல்பியும் பின்னால் வருவேன், வலது பக்கம் வருவேன், இடது பக்கம் நாலாப்புறம் சூழ்ந்து அவர்களை வழிகெடுப்பேன். அவனை எப்படி எப்படிலாம் கெடுக்க முடியுமோ அப்படி எல்லாம் கெடுப்பேன்னு சொல்லி எல்லா சக்திகளையும் பெற்றுக்கொண்டு தான் அபூமிக்கு வந்திருக்கிறான். அப்போ முதல்ல எடுத்த உடனே சைத்தான் வந்து இப்ளிஸ் எல்லாத்தையும் எல்லாம் இணையவங்க எல்லாம் இந்த காலமட்டம் தான் வணங்கணும், எல்லாம் இந்த தெய்வத்தை வணங்கணும், எல்லாம் சாய்பாபாவை தான் வணங்கணும் அப்படின்னா தெரியும் இவங்களாம் வணங்க மாட்டாங்கன்னு. சைத்தான் தெரியும் இவங்க இங்க உட்காந்துருக்கு இவ்வளவு கூடதையும் இந்த மாதிரி நாலுல இருந்து எல்லாம் சாய்பாபா தான் வணங்கணும் நான் சொன்னேன் சொல்லி ஒதுமில்ல, என்ன கல்லால் அடிப்பீங்களே தவிர சாய்பாபா வணங்க மாட்டீங்க. சைத்தான் தெரியும் இவங்களும் லேசில் வழிகெடுத்த முடியாது. இவங்களை எப்படி வழிகெடுக்கலாம், அறிந்த மக்களை எப்படி வழிகெடுக்கலாம், அறியாத பாமர மக்களை எப்படி வழிகெடுக்கலாம், ஒவ்வொரு நாட்டு கலாச்சாரத்துக்கு ஏற்றவாறு அந்த கலாச்சார மக்களை எப்படி வழிகெடுக்கலாம் அப்படின்னு சைத்தான் நல்ல உட்கார்ந்து யோசிச்சு ஆற்றலோடு அதை பற்றி புரிந்துணர்வு செய்து அவன் திட்டமிட்டு அதற்கப்புறம் காரியத்தில் இறங்குறான், வேலையில இறங்குறான். அவன் பார்க்கிறான் குறிப்பா இந்த தெற்காசிய மக்கள் இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா பர்மா இந்த மாதிரி இந்த தெற்காசிய மக்கள் இருக்காங்கல்ல, இவங்களுக்கெல்லாம் வந்து இயற்கையாகவே இவங்களுடைய பாரம்பரியமாகவே ட்ரெடிஷனலாகவே இந்த பேய் பிசாசி இது மேலாம் நம்பிக்கை உண்டு. பேய் பிசாசி இது மேலாம் நம்பிக்கை உண்டு தெற்காசிய மக்கள், ஏன்னா இந்த நாட்டு மக்கள் இந்த நாட்டு கலாச்சாரப்படி இந்த நாட்டு மக்களுக்கு எப்பவுமே இந்த நம்பிக்கை உண்டு. அதனால அந்த காலத்திலிருந்தே சிலை வணக்க சிலை வணங்குற காலமா இருக்கட்டும், அல்ல பேய் பிசாச நம்புற காலமா இருக்கட்டும், அல்ல மந்திர தந்திரங்கள் உருவாக்குன காலமா இருக்கட்டும், அந்த காலத்திலிருந்தே இந்த மக்களுக்கு நம்பிக்கை உண்டு. சைத்தான் என்ன பண்ண அதை கையில் எடுத்தான், அதை கையில் எடுத்து அவர்களுக்கு அந்த பேய் பிடிச்சுன்னு சொல்ற பாருங்க அந்த மக்களுக்கு சைத்தான் வந்து கொஞ்சம் விளையாட ஆரம்பிச்சான் அவங்கள்ட்ட. அதெல்லாம் சைத்தானி சக்தி, அவங்க பல்டி அடிக்கிறது குஸ்தி போடுறது ஆட்டம் போடுறது இங்கிலீஷ் பேசுறது தெலுங்கு பேசுறது இது எல்லாமே சைத்தானுடைய சக்தி. அந்த சைத்தானுடைய சக்தியை வச்சு பேச ஆரம்பிச்சான், செய்ய ஆரம்பிச்சான். செய்ய ஆரம்பிச்ச உடனே நம்ம பார்க்கிறோம் வாயில கை வச்சுட்டோட எல்லாம் என்னப்பா இது ஆச்சரியமா இருக்குது, உண்மையா நடக்குது, நம்ம கேள்விப்படுற கதை வேற, நேரில் ஒருத்தர் பார்க்கிறோம் இந்த மாதிரி நடக்கும் பொழுது அப்படியே தெகிச்சு போயிடுவோம். தெகிச்சு போனா நமக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும், அப்ப இதெல்லாம் உண்மைதான், பேய் பிசாசு எல்லாம் உண்மைதான். அப்ப சைத்தான் என்ன பண்றான், இந்த பேய் பிசாசை உருவாக்குன உடனே அடுத்து டார்கெட் ஏற்படுத்துறான் என்னண்டு, ஓகே இப்ப பேய் பிசாசால ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்காரு, அவருக்கு எப்படி ஷிஃபா கிடைக்கும், எப்படி குணம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, நீங்க தலைகீழ நின்று தண்ணி குடிச்சு மக்காப்பள்ளியில உட்கார்ந்தாலும் அந்த நோய் குணமாகாது. மக்காப்பள்ளியில ஒரு வருஷத்துக்கு ஏத்திக்காக உட்கார்ந்தாலும் நோய் குணமாகாது. மக்கா பள்ளி என்ன, மக்காலேயே போய் காவல்துறையால போய் ஏத்திக்காப்புல உட்கார்ந்தாலும் நோய் குணமாகாது. அந்த பேய் பிடிச்ச தோளிலேயே சுமந்துகிட்டு காவல்துறை ஆயிரம் முறை தவாப் செஞ்சாலும் நோய் குணமாகாது. ஏன், இந்த நோய் ஏற்படுத்தது யாரு, சைத்தான் இப்ளீஸ். அவன் எங்க போனா குணப்படுத்துவான்னு சொன்னா, அவனுக்கு நோக்கம் இவனுக்கு அல்லாமல் நம்பிக்கை வந்துடக்கூடாது. மக்கா பள்ளியில எல்லாரும் ஓதி ஊதி குணப்படுத்தினாலோ அல்லது காவத்துலால வச்சு குணப்படுத்தினாலோ அல்லது காவத்துலால தவாஃப் செய்து குணப்படுத்தினாலோ, ஏன் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரௌதால கொண்டு குணப்படுத்தினாலோ இவனுக்கு நம்பிக்கை யார் மேல வந்துடும், அல்லாஹ் மேல வந்துடும். அது வரக்கூடாது. அப்ப என்ன பண்ணும், அல்லாஹ் அல்லாதவர்கள் மேல நம்பிக்கை வரணும். அதுக்கு என்ன வழி, தர்கால கொண்டு போய் அவனுக்கு குணமாயிடும். பாபாவோட உத்தரவு வரும், உத்தரவு வந்த பிறகு 40 நாள் தர்காவில் தங்கு, தங்கி பாபாவோட உத்தரப்படி செய்ய உனக்கு குணமாயிடும். தர்காவில கொண்டு வைங்க ஆட்டோமேட்டிக்கா குணமாகுது. அதான் இல்லையா, நீ சும்மா வந்து நம்ம வந்து இல்ல அதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படிலாம் சொல்லாதீங்க, யதார்த்தமா நடக்குது. அங்க ஆடக்கூடிய பேய்களுக்கு 40 நாளோ 4 மாசமோ அந்த சொல்லக்கூடிய பாவாட உத்தரவு வருது, அந்த உத்தரவு உத்தரவு எல்லாமே சைத்தானுடைய வேலை. கனவுல வரும் பாவா வருவார் கனவுல, எனக்கு உத்தரவு வந்துருச்சு இப்ப கிளம்பலாம் கிளம்பி போயிடுவான். இது எல்லாம் உண்மை. என்ன உண்மைன்னு சொன்னா, சைத்தான் ஏற்படுத்தக்கூடிய மாய வலை. எதற்காக, அல்லாஹ் அல்லாதவர்கள் மீது நம்பிக்கை வரணும். அது தர்காவா இருக்கட்டும், வெங்கடாச்சலபதியா இருக்கட்டும், வேளாங்கண்ணி மாதாவா இருக்கட்டும், யாரோன இருக்கட்டும், அவன் அல்லாவா இருக்கக்கூடாது. அவன் அல்லாவா இருக்கக்கூடாது. அப்ப அல்லாவின் மீது உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடாது என்பதற்காக இப்ளிஸ் என்ன பண்றான்னு சொன்னா, இந்த மாதிரி பேய் மாதிரி பிசாசு மாதிரி பில்லி சூனியம் ஏவல் காவல் இது எல்லாத்தையும் ஏற்படுத்தி அவனே ஏற்படுத்துவான், அவனே அதற்கு தீர்த்து வைப்பான். ஆனா எங்க வச்சா தீர்ப்பான், தர்கால வச்சா தீர்ப்பான். பள்ளிவாசல வச்சாலோ ஓதி பார்த்தாலோ அல்லாவுடைய குரானை ஓதினாலோ காவத்துல கொண்டு வச்சாலோ மஸ்ஜித் நபவியில வச்சாலோ குணமாகாது. பெரியார்கள் நல்லோர்களுடைய கபூரிலே கொண்டு கட்டினால், அவர்கள் கபூரிலே கொண்டு தங்கினால், அவர்கள் தர்காவிலே போய் தங்கினால் நோய் கிடைக்கும். அதுக்கு அந்த ஆதாரம் இருந்தால் 1000 ஆதாரம் கட்டலாம். அப்படி பெரியோர்கள் நல்லோர்களுடைய கபூர்ல கொண்டு வச்சா குணமாகும் சொன்னா, உலகத்திலேயே மிகப்பெரிய நல்லோர் யாரு, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க கபூர்ல கொண்டு வச்சா குணமாகணுமா இல்லையா, குணமாகறது இல்லையே. எந்த பெயர் ரசூலுல்லாஹ்வுடைய கபர்ல மதீனால கொண்டு கட்டி வச்சாங்க, குணமாயிடுச்சு பார்க்க முடியாது. அதே ஏர்வாடியில கொண்டு கட்டுங்க, முத்தம்பட்டில கொண்டு கட்டுங்க, நாகூர்ல கொண்டு கட்டுங்க, குணமாகுது. சைத்தானுடைய வேலை இது தெற்காசிய மக்களுக்கு. அப்படியே கொஞ்சம் அந்த பக்கம் போனோம்டா, மேற்கத்திய கலாச்சாரத்து மக்களுக்கு போனா அவங்க இயல்பாகவே என்ன பண்ணுச்சுனா, இந்த பேய் பிசாஸ் எல்லாம் அவன்ட்டி இருக்குது. ஆனா இதெல்லாம் அவன் கதையா தான் பார்ப்பான், இதெல்லாம் அவன் கதையா தான் பார்ப்பான், நம்பிக்கையா பார்க்க மாட்டான். பேய் படம் எடுத்து ஜாலியா பார்த்துட்டு ஆ என்ஜாய் கைத்தறி போயிட்டு தவிர தனக்கு பேய் பிடிச்சின்னு சொல்ல மாட்டான், என் குடும்பத்தில் ஒருத்தர் பேய் பிடிச்சு சொல்ல மாட்டான். அப்ப அவனுக்கு பேய் பிசாஸ் எல்லாமே வந்து வெறும் கதை, ஒரு கற்பனை, பார்த்து என்ஜாய் பண்ணி ஜாலியா கைத்தறி போயிட்டே இருப்பான், முடிஞ்சு போச்சு. ஆனா நம்பிக்கை உண்டா? அவனுக்கு அந்த நம்பிக்கை கிடையாது. அதனால இப்லீஸ் பாருங்க, எந்த ஃபாரின் காரனுக்காவது, எந்த அமெரிக்கா காரனுக்காவது, எந்த ஆப்பிரிக்கா காரனுக்காவது, அல்லது எந்த ஐரோப்பிய காரனுக்காவது பேய் பிடிச்சிருக்குது, முத்துப்பேட்டை தர்காவில் தங்க வச்சிருக்காங்க, அல்ல வேற ஏதாவது கொண்டு தர்காவில் தங்க வச்சிருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? நடக்காது. எந்த மேற்கத்திய கலாச்சாரத்தை சார்ந்தவனுக்கும் பேய் பிடிக்காது. ஏன் இங்க இந்தியா காரனுக்கும் பாகிஸ்தான் காரனுக்கும் ஸ்ரீலங்கா காரனுக்கும் பர்மா காரனுக்கும் பங்களாதேஷ் காரனுக்கும் பிடிக்கிற பேய் ஏன் அங்க பிடிக்க மாட்டேங்குது? அவனுக்கு அந்த நம்பிக்கை இல்ல, அவன் ரசிகனாத்தான் அதை பார்ப்பானே தவிர நம்பிக்கையோட பார்க்க மாட்டான். அதனால சைத்தான் அங்க இந்த மேட்டர் எடுத்துட்டு போறதில்ல. எந்த மேட்டர்? பேய் பிசினஸ் மேட்டர். அங்க எந்த மேட்டர் சொன்னா கலாச்சாரம், ஆம்பளை பொம்பளை எல்லா குள்ளு கலத்து மலத்து அரைகுறை ஆடை என்ன, அனாச்சாரம் என்ன, ஜினா என்ன, ஃபனா என்ன, ஷராப் என்ன, ஹம்ர் என்ன, சாராயம் என்ன, என்னென்ன பலாய், மனிதனால் தடை செய்யப்பட்ட எத்தனை சமூக விரோத செயல்கள், எத்தனை பலாய், எத்தனை ஹராம், எத்தனை அனாச்சார கலாச்சார சீரழிவுகள் இருக்குதோ அத்தனை சீரழிவுகளை வச்சு அவங்கள வெளியெடுப்பான். அந்த மக்கள்கிட்ட போய் கேளுங்க, நம்ம ஊர்ல வந்து ஒரு இப்ப நாங்க போன வாரம் எல்லா ஊருக்கு போயிட்டு வந்தேன், பெத்லஹேம்ல பாக்குறோம், அல்லாஹு அக்பர், ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த இடத்துக்கு போகும்போது பார்த்தா கிறிஸ்டின்ஸ் வர்றாங்க கும்பல் கும்பல், அவங்களுக்கு புனித இடம் தான், அவங்களுக்கு மக்கா மாதிரி பெத்லஹேம் வர்றாங்க, வர்ற பொம்பளை ஒருத்தியாவது ஒரு ஒழுங்கான ஆடை வெளிநாட்டுக்காரிய, எல்லா அழகு ஒரு ஆடை, அவங்களுக்கு அது ஒரு தப்பே கிடையாது. நமக்கு தான் அது ஒரு அசூசையா, ஒரு அருவறுப்பா, கேவலமா இருக்கு, இப்படி ட்ரெஸ் போட்டவர்கள் கேவலமா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அது தப்பாவே தெரியல. ஒரு பெண் தன்னோட உடலை கேவலமாக எல்லாத்துக்கும் காட்டுறதுக்கோ, தன்னோட உடலுடைய நம்புனா நம்புங்க 95% வெளியே தெரியுது, 5% தவிர. ஒரு பெண்ணுடைய உடம்புல 90% வெளியே தெரியுது, ஒரு 10% மட்டும் மறைக்கப்பட்டிருக்கு. இது நம்ம ஊர்ல ரோட்ல ஒரு பெண் நடந்து போனா நம்ம மக்கள்லாம் அவ்வளவுதான். ஆனா அங்க யாருமே ஏறெடுத்து பார்க்கவும் தயாரா இல்லை, யாரும் தப்புன்னு சொல்லவும் தயாரா இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அது சகஜம். அது அப்ப சைத்தான் என்ன பண்ற, அவங்களுக்கு இப்படி ஒரு கலாச்சாரத்தை காட்டி இந்த ஹராமான காரியத்தை, இந்த மேல்நாட்டு கலாச்சாரத்தை, ஆம்பளை பொம்பளை கணவன் மனைவி எந்த வித்தியாசமும் கிடையாது, அப்ப இந்த மாதிரி கலாச்சாரத்தை வச்சு அவங்களுக்கு எடுக்க ஆரம்பிச்சான். அப்ப இப்லீஸ் சாதாரண ஆள் அல்ல, மிகப்பெரிய அறிவாளி. அல்லாஹ்வுடைய அடியார்களை எப்படி வழிகெடுக்கணும்னு சொல்லி திட்டம் போட்டு பிளான் பண்ணிட்டு அவன் உலகத்திலிருந்து மக்களை கெடுக்கிறாங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு மிக மிக முக்கியமானது, ஒரு ஆதாரம். அந்த இப்லீஸ் என்ன பண்ணா, அந்த மக்கள்கிட்ட உருவத்தை வச்சு வணங்க ஆரம்பிக்க சொன்னான். ஆரம்பிக்க சொன்ன பிறகு அந்த மக்களும் உருவத்தை வச்சு தங்களுடைய நல்லோர்கள், தங்களுடைய குருமார்கள் இவங்களுடைய உருவத்தை வச்சு வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, உம்மு சலமா உம்மு ஹபீபா ரழியல்லாஹு தஆலா அன்ஹுமா, ரசூலோட ரெண்டு மனைவிமாரு, இவங்க ரெண்டு பேருமே வந்து அபிஷீனியாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சவங்க. முதல்ல ஒரு குரூப் அபிஷீனியா போனாங்க இல்லீங்களா, அதுக்கு ஹிஜ்ரத் செஞ்சவங்க. ஹிஜ்ரத் செஞ்சு திரும்பி வந்து உம்மு ஹபீபா உம்மு சலமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா ரெண்டு பேர் ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், நாங்க அபிஷீனியாவுக்கு போயிருக்கும் பொழுது அங்குள்ள சர்ச்சுகளுக்கு போயிருந்தோம். அபிஷீனியா கிறிஸ்தவ நாடு தானே, ரசூலுல்லாஹ் வரலாறு சொல்றீங்க ஞாபகம் இருக்கா? என்ன பேர் ரசூலுல்லாஹ் வரலாறு கேளுங்க மறுபடியும். அபி நஜாஷி மன்னர் இருந்தாரு, அபிஷீனியா கிறிஸ்தவ நாடு. அந்த நாட்டில் உள்ள சர்ச்சுகள் நாங்க போயிருந்தோம் யா ரசூலுல்லாஹ், அங்க பாத்தீங்கன்னா வித்தியாச வித்தியாசமான சிலைகளை வச்சு மக்கள் வணங்கிட்டு இருக்கிறாங்க சர்ச்சுகள்ல, எப்படி இந்த சிலை வணக்கம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி உம்மு ஹபீபா உம்மு சலமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹுமா ரெண்டு பேர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க. புகாரில வரக்கூடிய ஹதீஸ் இது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கான ஃபீஹும் ரஜுலு ஸாலிஹ், அவர்களிலே சில நல்ல மனிதர்கள் இருந்தார்கள். பண்டைய காலத்திலே அவர்களிலே சில நல்ல மனிதர்கள் இருந்தார்கள். ஃபமாத்து, அவர்கள் மரணித்த பிறகு, ஃபபனௌ அலா கப்ரிஹி மஸ்ஜிதா, அந்த மக்கள் அவரை அடக்கம் பண்ணிட்டு அந்த கபர்களுக்கு மேல எதை கட்டிட்டாங்க, மஸ்ஜிதுகளை கட்டிட்டாங்க, வணக்க ஸ்தலங்களை, அதாவது அவருடைய வழிபாட்டு தலங்களை கபர்களுக்கு மேல் கட்டிவிட்டார்கள். அந்த கபர்களுக்கு மேல அந்த மௌத்தா போனவருடைய உருவங்களை வரைய ஆரம்பித்தார்கள். மூத்தா போனோட கபருக்கு மேல பெரிய கட்டடம் கட்டிட்டு அதுக்கு மேல உருவங்கள் வரைய ஆரம்பித்தார்கள். உலாஇக ஷிராருல் கல்கில்லா, இவர்கள் தான் அல்லாஹ்வுடைய படைப்புகளிலே மிக கெட்டவர்கள். எப்படி நல்லவர்களுடைய இறந்த பிறகு அவர் கபருக்கு மேல கட்டடம் கட்டி உருவங்களை உருவாக்குனாங்களே, இவர்கள் தான் மனிதர்களை அல்லாஹ்வுடைய படைப்புகளிலே மிக கெட்டவர்கள் அல்லாஹ்விடத்திலே. யௌமல் கியாமா, கியாமத் நாளிலே. இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் உலகத்திலே உருவப்படம் வரைந்து கொடுப்பானோ அவன் அல்லாஹ்விடத்திலே மிக கெட்டவனாக கருதப்படுவான் கியாமத் நாளிலே. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் ஆரம்பத்திலே தனக்கு உருவம் வரைந்து தடுத்துட்டாங்க? ஏன் ரசூலுல்லாஹ் ஒரு செல்ஃபி எடுத்துருக்கலாமே, உலகத்திலேயே முதல் முதல ஒரு செல்ஃபி பைத்தியம் பிடிச்ச ஒரு பிரதம அமைச்சர் நமக்கு கிடைச்சிருக்காரு. ஒரு பிரதமருக்கு செல்ஃபி பைத்தியம், எங்க போனாலும் செல்ஃபி எடுக்கணும் அவருக்கு. அப்ப அப்படி ஒரு செல்ஃபி எடுக்கிற காலத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் செல்ஃபி எடுத்திருந்தாங்க, கொடுத்துருக்கலாம். ஆனால் உருவம் வரைவது ரசூலுல்லாஹ் ஹராமாக்குனாங்க, தனக்கு மட்டுமல்ல யாருக்குமே உருவம் வரைவதை ஹராமாக்குனாங்க. காரணம் என்ன? தனக்கு பிறகு ஷீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வானத்தில் ஷைத்தான் எப்படி உருவாக்குறானோ அந்த மாதிரி இந்த உம்மத்தை ஷைத்தான் வழிகெடுத்து விட கூடாது என்பதற்காக வேண்டி. இல்லைன்னா நபிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எவ்வளவு அழகான உருவம் வந்திருக்குங்க, எவ்வளவு பேர் உருவம் வச்சிருப்போம், எவ்வளவு பேர் வணங்கியிருப்போம். இன்னைக்கு ஒண்ணுமில்லாத கபர்களுக்கும் ஒரு வீட்டில் பார்க்கிறேன், ஒரு சடை வளர்த்துக்கிட்டு ஒத்தரு, ஒரு தாடி வளர்த்துக்கிட்டு அரகுற நிர்வாணத்தோடு இருக்கிறாரு, ஒரு துணியை மட்டும் மேலே ஒரு துணியை போட்டிருக்காரு, அந்த துணி மேல இருந்து கீழே வரைக்கும் மறைச்சிருக்கு, இப்படி போஸ் கொடுத்துருக்காரு. அவர் ஒரு பாவா, அவர் ஒரு பாவா. அந்த பாவா விட்டு போட்டு வீட்டுல மாட்டி வச்சிருக்காங்க. அந்த பாவா எங்க? புதூர்ல இருக்காரு, பக்கத்துல இங்க ரெட் ஹில்ஸ் பக்கத்துல புதூர்ங்கிற ஏரியால ஷஹீன் ஷா பாபா. அந்த பாவா அரகுற நிர்வாணமா தான் போஸ் கொடுப்பாரு அவரு. அந்த அரவர பாபாவுக்கு அந்த போஸ் இப்படி போஸ் கொடுத்துட்டு கால இப்படி மடக்கி போட்டு உட்காந்துருக்காரு ஸ்டைலா, அது ஒரே துணியை தான் போட்டு போச்சுட்டு. அந்த பாபாவுக்கு பாத்தீங்கன்னா அது ஒரு போட்டோ வச்சு அவருக்கு பெரிய மகான் பாபா ஷெயின்ஷா பாபா, அந்த பாபாவுக்கு போட்டோ மாட்டி வைக்கிறாங்க. அப்ப இப்படி கண்ட கண்ட கலிசடைகள் எல்லாம் போட்டோ மாட்டி வைக்கும் பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி போட்டோ கிடைச்சா நம்மளுக்கு விட்டுருப்பாங்களா? நம்மளால விட்டுருப்பாங்களா? ஆனா எவ்வளவு பேணுதலா, எவ்வளவு உஷாரா, எவ்வளவு கவனமா இருந்திருந்தா தனக்கு யாருமே உருவம் வரையாத அளவுக்கு ரசூலை பாதுகாத்துக்கணும். இன்னைக்கு ரசூல் தான் ஒருத்தர் உலகத்தில் இருந்தாராங்கிறதே மனிதர்கள் சந்தேகப்படும் அளவுக்கு அவங்களோட உருவம் என்னன்னு தெரியாம போயிடுச்சு. உருவம் தெரியாம போயிடுச்சு. மூமின்கள் நம்புறோம், மற்ற மக்கள் அப்படியா ப்ராஃபட் ஒருத்தர் இருந்தாரா, அப்ப அவருக்கு உருவத்தை காட்டுங்க. காட்ட முடியாது யாராலையும். அவர் எப்படி இருந்தாரு? ஏங்க என்னங்க உங்க ப்ராஃபட் வந்து 1400 வருஷம் ஆச்சு, அதுக்கு முன்னாடி 2000 வருஷத்துக்கு வாழ்ந்த திருவள்ளுவர் போட்டோ இருக்குது. ரசூல் வந்து 1400 வருஷம் ஆச்சு, ஆனா அதுக்கு 600 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவர் திருவள்ளுவர், அதுக்கு 600 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஔவையார், இன்னும் எத்தனை எத்தனை பேர்ல இருக்க 2000 முன்னாடி வந்தவங்களா இருக்காங்க, அவங்க போட்டோ இருக்குது. உங்க ப்ராஃபிட் போட்டோ மட்டும் எங்க இல்லாம போயிடுச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு கவனமா இருந்திருக்கிறாங்க. ஷைத்தானுடைய சூழ்ச்சி நம்முடைய உம்மத்தில் விளையாடிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி. அப்படி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்படி உருவானதுதான் இந்த சிலை வணக்கம் என்பது. தங்களது நல்லடியார்கள் நல்லோர்கள் இறந்து விட்டால் கபரை கட்டுவாங்க, கபருக்கு பக்கத்தில் அவர் உருவத்தை வரைவாங்க, அந்த உருவத்தை வரைஞ்சி அது அப்படியே உருவ வழிபாடாக உருவாகிவிட்டது. இது இது இந்த வரலாறுகள்லாம் சொன்னா நம்ம கபர் முட்டிகளுக்கு கோபம் வரும். நம்மள இருக்காங்களா கபர் முட்டிங்க, கபர்ல போய் முட்டி அழுகுறவங்க, கபர்ல போய் தொழுகுறவங்க, கபர்ல போய் நாங்க சஜிதா செய்யறது இல்ல, சும்மா தொட்டுதான் முத்தம் கொடுக்கிறோம். இவங்க என்ன செய்யலன்னா வெறும் சிலை மட்டும்தான் வைக்கல, வெறும் இறந்தவர்களுக்கு சிலை மட்டும்தான் வைக்கல, மத்த எல்லாம் வச்சாச்சு. அது ஜவஹர்லால் நேரு காலத்திலே சொல்லுவாங்க, அவரு இந்தியா ஃபுல்லா போய் சுற்றுப்பயணம் போயிட்டு வந்தாராம், எல்லா மத சம்பந்தப்பட்ட எல்லா இதையும் பார்த்துட்டு வரும்போது அவர்கிட்ட கேட்கறாங்க, நீங்க எப்படி பாத்தீங்க இந்தியால இந்து கிறிஸ்தவ முஸ்லீம்னு சொல்லி. அவர் சொன்னாரு, இந்தியால எந்த விதமான பாகுபாடும் கிடையாது, இந்து கிறிஸ்தவ முஸ்லீம் எந்த விதமான பாகுபாடும் கிடையாது, எல்லாருடைய வணக்கம் ஒரே மாதிரிதான் இருக்குது. அவர் ஒற்றுமை இடத்தை சொல்லிருக்காரு, எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும், நமக்குள்ள பாகுபாடு கிடையாது. என்ன ஒரே ஒரு வித்தியாசம், இந்துக்கள் எல்லாம் நிக்கிற சிலையை வணங்கிட்டு இருக்காங்க, இவங்க படுக்க வச்சு சிலை வணங்கிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான் வித்தியாசம் அப்படின்றாங்க. இவங்க தெய்வம் நின்றுட்டு இருக்கு, இவருடைய தெய்வம் படுத்துட்டு இருக்குது. அந்த அளவுக்கு இந்துக்கள் கோயில் நடக்கக்கூடிய அத்தனை கலாச்சாரங்களும், அனைத்து அனாச்சாரங்களும், அனைத்து விதாத்துகளும், அனைத்து ருசுமாத்துகளும் இன்னைக்கு எல்லா தர்காக்கள்லையும், எல்லா பாவாக்கள்லையும், எல்லா கபர்களும் அரங்கேற்றப்படுகின்றது. அப்ப யார் உருவாக்குனது? இது யார் உருவாக்குனது? ஷைத்தான் உருவாக்கப்பட்டது, ஷைத்தானால் உருவாக்கப்பட்டது. இல்லைன்னா பாக்குறோம்ல, நீங்க ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்திருக்கலாம், 2-3 வாரத்துக்கு முன்னாடி இங்க இஷா தொழுது நடக்குது, இமாம் ஓதுறது விளங்காது, நல்லவேளை ஏசி ஃபுல்லா கவரா இருக்கிறதுனால கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ உன ஏசி போடுறதுக்கு முன்னாடி இமாம் என்ன சத்தமா ஓதுனாலும் சரி இமாம் ஓதுறது கிடந்தாது, அங்க உள்ள அந்த பாட்டு சத்தமும் அந்த கொட்டு சத்தமும் நாதஸ்வர கச்சேரி தான் கேட்கும் நம்ம சத்தம். ஆர் எஸ் எஸ் காரன் கூட பள்ளிவாசல் கிட்ட வந்து சத்தத்தை நிறுத்திடுறான், பள்ளிவாசல் கிட்ட வந்து அடையே பள்ளிவாசல் வருது நிறுத்துப்பா தேவையில்லாத பிரச்சனை வரும் நிறுத்திட்டு போயிடுறான். ஆனா இந்த ஆர் எஸ் எஸ் காரங்க அதோட கொடுற மனம் இருக்கிறான். அருமைக்குரியவர்களே, இது முழுக்க முழுக்க ஷைத்தான் இந்த உம்மத்தை வழியெடுப்பதற்காக ஏற்படுத்திய கலாச்சாரம். இப்படி ஏற்படுத்தின பிறகுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா முதல்ல ஒரு ரசூல் அனுப்புறான். முதல் ரசூல் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட முதல் ரசூல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதை பத்தி சொல்லவும் சொல்றாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு பிறகு அனுப்பப்பட்ட முதல் ரசூல் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ரசூலா சொல்றாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, மல் ஃபரக்கு பைனஹுமா யா ரசூலல்லாஹ், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருக்கும் எத்தனை ஆண்டு வித்தியாசம் அப்படின்னு கேட்கும்போது ரசூலா சொன்னா அஷரத் குரூன், பத்து தலைமுறை வித்தியாசம் அப்படின்னாங்க. பத்து பத்து தலைமுறை கர்ண அப்படின்னு சொன்னா அருகில் ரெண்டு அர்த்தம் இருக்கு, ஒண்ணு நூறு வருஷத்துக்கும் சொல்லுவாங்க, இன்னொன்னு தலைமுறைக்கும் சொல்லுவாங்க. ஜெனரேஷன் ஒரு ஜெனரேஷன் நாற்பது வருஷம் சொல்லுவாங்க, ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் நாற்பது வருஷம் சொல்லுவாங்க ஜெனரேஷன்ங்கிறது. ரசூலா சொல்றாங்க பத்து தலைமுறை. அப்போ கிட்டத்தட்ட ஒரு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வந்து நானூறு வருஷத்துக்கு பிறகு யார் வர்றாங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வர்றாங்க. இந்த நானூறு வருஷத்துக்குள்ள ஷைத்தான் நல்ல பூந்து விளையாடி ஷிர்கு அனாச்சாரங்களை ஏற்படுத்திட்டான். இப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வர்றாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பொறுத்தவரை வித்தியாசமான வரலாறு என்னன்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு பிறகு மிக அதிகமாக உலகத்தில் வாழ்ந்த ஒரே ரசூல் ஒரே நபி. 950 ஆண்டுகள் லபிசபி அல்ஃப சனத்தின் இல்லா ஹம்சீன சனா அல்லா சொல்றான். அவர் பூமியிலே 1000 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் குறைவாக வாழ்ந்தார். 950 ஆண்டுகள். இதுல என்ன ஒரு பெரிய பியூட்டி சொன்னா, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் உலகத்திலே அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட முதல் தாயி, மக்களுக்கு தாவா செய்த மக்களுக்கு தாவத்து கொடுத்த மக்களுக்கு ஹக்கின் பக்கம் அழைப்பு கொடுத்த முதல் தாயி யாரு, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். ஏன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தாயி கிடையாது, அவங்க யாருக்கு அழைப்பாங்க, எல்லாமே அவங்களோட பிள்ளைங்க, அவங்க யாரையும் அழைக்கல. முதல்ல இஸ்லாத்தின் பக்கம் ஈமானின் பக்கம் சரியான பாதையின் பக்கம் மக்களை ஹக்கின் பக்கம் அழைப்பதற்காக அனுப்பப்பட்ட முதல் தாயி ஹதரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் எப்படி தாவா செஞ்சாங்கன்னு சொல்லி குர்ஆன்ல பல இடங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நாம் மக்களை நேர்வழியின் பக்கம் அழைப்பதற்கு மிகப்பெரிய முன்மாதிரி ஹதரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். முதல் தாயிங்கிறதுனால முதல் தாயிங்கிறதுனால முதல் முன்மாதிரி ஹதரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் எப்படியெல்லாம் தாவா செய்யணுங்கிறத உலகத்துக்கு அவங்க அறிமுகப்படுத்தினாங்க. அல்லாஹ் அவங்களுடைய ஒவ்வொரு தாவா முறையும் உலகத்தில் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். முதல்ல அவங்க கையெடுத்த முறை என்ன சொன்னா தர்கீப், உற்சாகப்படுத்துறது. இது செஞ்சா உனக்கு இது கிடைக்கும், நீ இஸ்லாத்துக்கு வா, அல்லாஹ் உனக்கு வெற்றி கொடுப்பான், சொல்றவங்க சொர்க்கம் கிடைக்கும், அல்லாஹ் உனக்கு உலகத்தில் மரியாதை கொடுப்பான், கண்ணியத்தை கொடுப்பான், ஆகரத்தில் வெற்றி கிடைக்கும், இப்படி ஆர்வம் முட்டுறது. ஃபவாயில் சொல்றது தர்கீப் சொல்லுவாங்க அரபியில. அந்த தர்கீப் எப்படி செஞ்சா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி பண்றான் பாருங்க, மக்களே இப்ப ஒண்ணு குறைஞ்சு போயிடல, உங்க ரப்பிட்ட நீங்க பாவ மன்னிப்பு கெடுங்க. என்ன பாவ மன்னிப்பு, ஷிர்க் செஞ்சதற்காக இணை வைத்ததற்காக. குல் துஸ்தஃபிரு ரப்பக்கும், உங்க ரப்பிடத்திலே பாவ மன்னிப்பு கேளுங்கள் என்று யாரெல்லாம் நான் அவங்க சொன்னேன், இன்னஹு கான கஃபாரா, நிச்சயமாக அவன் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கக்கூடியனாக இருக்கின்றான் அப்படின்னு சொன்னேன். அது மட்டுமல்ல, நீங்க அப்படி இஸ்திகஃபார் பாவ மன்னிப்பு செஞ்சு திருந்துட்டீங்கன்னா யுருசிலி சமா அலைக்கு மிதிராரா, உங்களுக்கு தேவையான அளவுக்கு அல்லாஹ் அழகா மழைய பொழிய வைப்பான், உங்களுக்கு தேவையான அளவுக்கு அல்லாஹ் அழகா மழைய பொழிய வைக்குவான். தீது கும்பி அம்பால் பனீன், உங்களுக்கு செல்வங்கள் பிள்ளை செல்வங்கள் பண செல்வங்கள் எல்லா செல்வங்களையும் கொடுத்து அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். ஜன்னாத்தின் அன்ஹாரா, உங்களுக்கு மேலும் பெரும்பெரும் தோட்டங்களையும் பெரும்பெரும் நதிகளையும் அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பான் என்று ஆர்வம் ஊட்டினார்கள். நீங்க அவன் சொல்றோம்ல, நீங்க இஸ்லாத்துக்கு வாங்க அல்லாட்ட கேளுங்க. இதுல என்னண்டா, நாம செய்யக்கூடிய தாவாவுடைய முறையில ஒரு மிகப்பெரிய குறைபாடு என்னன்னு சொன்னா, நம்ம இன்னைக்கு தாவா செய்யறவங்களாம் அப்படியே லாஜிக்கா தான் பேசி தாவா செய்யணும் பாக்குறாங்க. லாஜிக்கா அப்படி நம்ம பேச்சு திறமையாலேயே தாவா செஞ்சாலும் சொல்லி, இந்த முறையை யார் கையில் எடுத்தா, கிறிஸ்தவ கையில் எடுத்துக்கிட்டாங்க. இந்த முறை ஆர்வம் முட்டுறது, உனக்கு கர்த்தரை ஏத்துக்க உன் நோய் குணமாகும், உனக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ற பொய், பொய்ய சொல்லி ஆர்வமூட்டக்கூடிய வேலையை கிறிஸ்தவர் கையில் எடுத்துட்டாங்க. பாருங்க கிறிஸ்தவர்களுடைய தாவாவை பாருங்க, டிவியில உட்காந்துட்டு இறங்குமப்பா இயேசுவே இறங்குமப்பா அப்படி இறங்கட கையை பிடிச்சி கீழே எடுத்து போட்டுருவோம் பொழுது இறங்குமப்பா, அவர் இறங்குங்கிறதுல இவனுக்கு இறங்கிறது உள்ள பார்த்துட்டு இருக்கிறவனுக்கு அப்ப இது தாவாவுடைய ஒரு முறை. இது அந்த முறை அவங்க என்ன பண்றாங்க, பொய்ய பரப்புறது பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே கையை வைக்கிற பொத்திருக்கிற உழுந்துறான் கொண்டு வராங்க, அப்படி கை வைக்கிற பொத்திருக்கிற உழுந்துறான், எல்லாம் பச்சை பொய் ஃப்ராடு. ஆனால் நாம் அவர்களுக்கு துவா செய்து தாவா செய்யறோம்னா செய்யறது இல்லை. தாவா செய்யக்கூடிய முறைகள்ல ஒரு நல்ல முறை என்னன்னு சொன்னா, அவர்களுக்காக துவா செய்வது. உதாரணமா பாதிக்கப்பட்ட ஒருத்தருக்கு அவர் உட்கார வச்சு நீ இஸ்லாத்தை ஏத்துக்க அல்லாஹ் உனக்கு உதவி செய்வான்னு சொல்லி அவரை உட்கார வச்சு அல்லாட்ட அவருக்காண்டி துவா செய்யறது. யா அல்லாஹ் இவருடைய பிரச்சனை தீர்த்துவே, யா அல்லாஹ் இவருக்கு கஷ்டத்தை நிறுத்தி பண்ணுவே, இவருக்கா இவருடைய நோய்க்கு ஷிஃபாவக்கூடிய அல்லா, இவருக்கு இதாயத்தக்கூடிய அல்லா, இவருக்கு நேர்வழிய கூடிய அல்லா, இவருக்கு சொர்க்கத்துக்குடிய அல்லா, யாராவது என்னைக்கா துவா செய்யறமா உட்கார வச்சு. ஆனா அப்படி துவா செஞ்சா என்ன, இது கிறிஸ்தவ மாதிரி உட்கார துவா செய்யறோம். கிறிஸ்தவ மாதிரி இல்ல, நம்ம முறை நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முறை. கிறிஸ்தவ கையில் எடுத்துக்கிட்டாங்க, அது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முறை. சொல்றாங்க நீ இஸ்லாத்தை ஏத்துக்க, நீ பாவ மன்னிப்பு கேளு, அல்லாஹ் உனக்கு மழையை பொழி வைப்பான், உனக்கு விதவிதமான கனி வர்க்கங்களை கொடுப்பான், உனக்கு நல்ல பிள்ளை செல்வங்களை அல்லாஹ் உனக்கு கொடுப்பான், எல்லா விதமான உனக்கு வசதி வாய்ப்பு அல்லாஹ் கொடுப்பான், உனக்கு தேவையான அளவுக்கு மழையை கொடுப்பான். வாக்குறுதி கொடுக்குறாங்க, கொடுத்து துவாவும் செய்யறாங்க, யா அல்லாஹ் எனக்கு கொடு கொடு அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு நாம் அந்த துவா செய்து தாவா செய்யக்கூடிய முறையை கையில் எடுக்கிறதே இல்லை. ஒரு நான் முஸ்லீம் ஒருத்தர் கூப்பிடுறோம், அவர் உட்கார வைக்கிறோம், அவர் பல கஷ்டத்தில் இருக்காரு, பிரச்சனை இருக்காரு, அவர் உட்கார வச்சு அவருக்காண்டி துவா செய்யறது. ஒரு ஆஸ்பத்திரிக்கு போற அந்த நோயாளி இருக்காரு, நோயாளிக்காண்டி அவர் குணமாகறதுக்காண்டி போய் துவா செய்யறது. இந்த துவாவை பார்த்து அவருக்கு ஷிஃபா ரப்புல் ஆலமீன் நம்முடைய துவாவை ஏற்று அல்லாஹ் ஷிஃபாவை கொடுக்கும் பொழுது நிச்சயமா அவருடைய ஹிதாயத்து கிடைப்பது காரணமா இருக்கும். ஆகவே தாவா செய்யக்கூடிய முறைகளிலே முக்கியமான முறை, நாம் அவர்களை உற்சாகப்படுத்தி அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை அவர்களுக்கு சொல்லி அவர்களுக்காக அல்லாஹ்விடத்தில் கையேந்தி அவர்களுக்கு தாவா செய்யறது. ஆனா இன்னைக்கு அதை கிறிஸ்தவர்கள் கையில் எடுத்துக்கிட்டாங்க, நாம அவருடைய கைவிட்டுட்டோம். அப்படி ஒருத்தன் துவா செய்யறா, எந்த மாதிரி துவாவா இருக்குதுன்னா என்ன பண்றான், பக்கத்துல உட்கார ஷூ அப்படின்னு ஓதி ஊதி அவனுக்கு அவன்கிட்ட ஏதாவது நாள் தான் எட்டனா பறிக்கலான் இருக்கிறதுக்காண்டி தான் துவா செய்யறாங்களே தவிர, உண்மையிலேயே தாவா செஞ்சு இஹ்லாசா அவங்களுக்காக துவா செய்யறதுங்கிறது இன்னைக்கு இல்லாம போயிடுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தாவா பணிகள்ல ஒரு அழகான ஒழுக்கமே என்னன்னு சொன்னா, தின் பர் தின் பர் மஹ்லூக் சே மெஹனத் கர்னா, ராத் பர் ஹாலிக் சே மெஹனத் கர்னா, பகல் முழுவதும் படைப்புகளிடத்திலே பாடுபடுவார்கள், இரவு முழுவதும் அந்த பாடுபாடுறது வெற்றி பெறுவதற்காக படைத்தவனிடத்திலே பாடுபடுவார்கள். அதான் கையேந்தி அல்லாட துவா செய்வாங்க. நீங்க நம்மள்ட்ட தாவா செய்யறோம் தாவா செய்யறோம் தாவா செய்யறோம் தாவா எப்படி செய்யறோம், வெறும் நம்முடைய லாஜிக், நம்முடைய பேச்சு திறமை, நம்முடைய வாதம், நம்முடைய கருத்து, நம்முடைய கான்செப்ட், இதைத்தான் சொல்றோமே தவிர, எத்தனை பேர் நம்ம தாவா செஞ்ச பிறகு தனியா உட்கார்ந்து ரெண்டரைக்கா தொழுது யாழ்லாம் இந்த அளவுக்கு நான் தாவா செஞ்சிருக்கிறப்பே அவனுக்கு இதாயத்தக்கூடிய அல்லா, எத்தனை பேர் துவா செய்யறோம், இல்ல அவரே உட்கார வச்சு அல்லா இந்த சகோதரருக்கு இதாயத்தக்கூடிய அல்லா, இவருக்கு ஈமான கூட எத்தனை பேர் துவா செய்யறோம். அப்ப நம்ம தாவா செய்து விட்டு துவா செய்யாத வரை சகோதரர் நம்முடைய தாவால நம்ம வெற்றி பார்க்க முடியாது. நம்ம பார்க்கறோம் எவ்வளவு சொல்லி சொல்லி பார்த்தா சார் கேட்கவே மாட்டேங்கிறா, எப்படி கேட்பான், நம்ம தான் நம்ம வார்த்தை மேல நமக்கு நம்பிக்கை இருக்குது, அல்லாவுடைய உதவி மேல நம்பிக்கை இல்லையே, அல்லாவுடைய இதாயத்து மேல நம்பிக்கை இல்லையே. நாம நினைக்கிறோம் நம்ம ஒருத்தனை சொல்லிட்டா உடனே இஸ்லாத்தை ஏத்துக்குன்னு நினைக்கிறோம், இதை ரசூலுல்லாஹி சொல்லி தராது இல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சிறிய தகப்பனார் அபு தாலிபுக்கு சொல்லாத தாவாவா, அபு தாலிபுக்கு செய்யாத தாவாவா, எவ்வளவு தாவா செஞ்சு கடைசி நேரத்தில் அவர் இஸ்லாத்தை ஏத்துக்கல, ரசூலுல்லா அழுகுறாங்க, எல்லாம் இவ்வளவு தாவா செஞ்சேன் அவர் இஸ்லாத்தை ஏத்துக்கல என்று. அப்பதான் அல்லாஹ் ஆயத்தை இருக்கிறான், இன்னல்லாஹ லா இன்னகலா தஹதீம் அன் அஹபப்த வலா கின்னல்லாஹ யஹதீ மன் யஷா, நபியே நீங்கள் நாடியவர்களுக்கு ஒருபோதும் ஹிதாயத்தை கொடுக்க முடியாது, அல்லாஹ் நாடியவர்களுக்கு தான் அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுப்பான். அப்ப நாம தாவா செய்வதனுடைய முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒருத்தருக்கு இஸ்லாத்தை சொல்லிட்டோம் சொன்னா உடனே குறைஞ்சது ரெண்டு ரக்காத்து அவருக்காக தொழுது அல்லாட துவா செய்யறேன், யாரா நான் இந்த நாளுக்கு தாவா செஞ்சுட்டேன், அவர் இஸ்லாத்தை சொல்லிட்டுறப்பே அவர் காதுகரை நான் கொண்டு போய் சேர்த்தேன், என் கடமை முடிஞ்சு கல்புல நீ செலுத்தி அல்லா. இது அதற்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முதல் தாய், இந்த உலகத்தினுடைய முதல் தாய் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கற்றுக் கொடுத்த வழிமுறை. அடுத்து தர்ஹீப், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வது. முதல்ல சொல்லுவாங்க நீ இப்படி ஏத்துக்கிட்டா உனக்கு இதெல்லாம் அல்லாஹ் தருவான், ஏத்துக்காட்டா அதையும் அல்லாஹ் சொல்லுவாங்க, நூலை சொன்னாங்க அல்லாஹ் சொல்லி காட்டுறான் பாருங்க, அல்லாஹ் தஅபுது இல்லல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்காதீர்கள், அப்படி வணங்கினால் இன்னி அஹாஃபு அலைக்கும் அதாப யௌமின் அலீம், மகத்தான அதாபு உங்களுக்கு இறங்கிவிடும் என்று எச்சரிக்கின்றேன் உங்களை, மகத்தான அதாபு இறங்கிவிடும் என்று எச்சரிக்கின்றேன். இது நாம செய்ய வேண்டிய எச்சரிக்கை. நாம என்ன சொல்றோம், இல்ல இல்ல நம்ம அப்படிலாம் எச்சரிச்சோம்டா அவன் வரமாட்டான், வந்தா வந்துட்டு போட்டோம் அப்படின்னு போயிடுவான் அப்படின்னு நம்முடைய கணிப்பு. ஆனால் நபிமாருடைய தாவாவுடைய ஸ்டைல் என்ன, முதல்ல உற்சாகப்படுத்துவாங்க, தரகை கொடுப்பாங்க, ஆர்வம் ஊட்டுவாங்க, துவா செய்வாங்க, அதையும் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வார்கள். இதுதான் நபிமாருடைய சுன்னத். இந்த சுன்னத்தையும் கிறிஸ்தவர்கள் எடுத்துக்கிட்டாங்க, இந்த சுன்னத்தையும் கிறிஸ்தவர்கள் எடுத்துக்கிட்டாங்க. ஒரு ஐஏஎஸ் அதிகாரி சொல்றான், உத்தராஞ்சல்ல ஏன் தெரியுமா வெள்ளம் வந்துச்சு, அங்க உள்ளவங்க கிறிஸ்தவத்தை ஏத்துக்கல அதனால வெள்ளம் வந்துச்சு, கர்த்தருடைய வேதனை இறங்கிடுச்சு. ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் பேசுறான், தைரியமா பேசுறான், டிவியில சொல்றான், ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் தைரியமா பேசுறான், நீங்க கர்த்தரை ஏத்துக்காட்டா உங்க மேலயும் உத்தராஞ்சல்ல வந்த மாதிரி வெள்ளம் அதாவது உங்களுக்கு வருங்கிறான், உங்களுக்கு வேதனை வருங்கிறான், அவன் தைரியமா சொல்றான். ஆனால் ஹக்கை சொல்ல வேண்டிய நாம அச்சமூட்டி எச்சரிக்கை செஞ்சா அல்லாஹ் ஏத்துக்கப்பா இல்லடா அல்லாஹ் வேதனை இறங்கிடுவான் மறுமையில நரகத்துல போட்டுருவான் என்று அச்சமூட்டி எச்சரிக்கை செய்திருந்தா நாம யோசிக்கிற இல்ல அப்படிலாம் சொல்லக்கூடாது. வெறும் லாஜிக்கா கான்செப்டா கருப்பு கருப்பு கோழிலாம் வெள்ள கோழிலாம் வெள்ள முட்டை போடுதான் கருப்பு கோழில கருப்பு முட்டை தான் போடும் அப்படின்னு சொல்லி லாஜிக்கா பேசணும், அவன் வாய் அடைக்கணும், இப்படித்தான் நம்ம தாவா ஸ்டைல் போயிட்டு இருந்த தவிர நபிமார்கள் கற்றுக் கொடுத்த முறைப்படி அதுல முதல் தாய் அவ்வளவு தாய் அதில் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கற்றுக் கொடுத்த முறைப்படி நம்முடைய தாவா பண்ணி போகல. அடுத்து முஹாவரா, முஹாவராங்கிறது இங்கதான் சயின்டிபிக், இங்கதான் சயின்ஸ் சொல்லுவாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன வானத்தை பார்க்கலையா, அது எவ்வளவு அழகான படைப்பா அல்லாஹ் படைச்சிருக்கான், நட்சத்திரத்தை பார்க்கலையா எப்படிப்பட்ட படைப்பா அல்லாஹ் படைச்சிருக்கான், பூமியில நதியை பார்க்கலையா, இதெல்லாம் சயின்டிபிக், அல்லாஹ்வுடைய படைப்புகளை சயின்டிபிக்கலா ப்ரூவ் பண்றது, இதுவும் செய்யணும். இதையும் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் செஞ்சாங்க. சூரத்து நூஹ்ல 15வது ஆயத்திலிருந்து 20வது ஆயத்து வரை போய் எடுத்து பாருங்க, வீட்டுல போய் சூரத்து நூஹ்ங்கிற அத்தியாயத்துல 15-20 வரைக்கும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அழகா சொன்னாங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நீ வானத்தை பாருங்க அது அல்லாஹ் எப்படி முகடா படைச்சிருக்கான் பாருங்க, பூமியை பாருங்க உங்களுக்கு எப்படி விரிப்பா படைச்சிருக்கான் பாருங்க, அந்த பூமி வந்து உங்களுக்கு அல்லாஹ் எப்படி படைச்சிருக்கான், நீங்க குத்துனா குத்துப்படும், தோண்டுனா தோண்டுபடும், நீங்க விதைச்சா அது உங்களுக்கு விதைய கொடுக்கும் நெல்லை கொடுக்கும், அந்த மாதிரி அழகான ஒரு பூமியா கொடுத்துருக்கான் உங்களுக்கு. இப்படி எல்லாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய படைப்புகளை சயின்டிபிக்கலா சொல்லி புரிய வச்சாங்க, அதையும் செஞ்சாங்க. இதுக்கு முஹாவரான்னு சொல்லப்படும். இவ்வளோ தாவாவும் செஞ்ச பிறகு உற்சாகப்படுத்துறாங்க, அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யறாங்க, சயின்டிபிக்கலா சொல்றாங்க, கருத்துக்களை சொல்றாங்க, கான்செப்ட் சொல்றாங்க, எல்லாம் சொன்ன பிறகும் அதற்கு மேல முக்கியமான விஷயம் அஸ்ஸபுரு வத்தஹம்முல், அதா அவர்களிடத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை சகித்துக் கொள்வதும் தாவா பணியில் ஏற்படக்கூடிய சிரமங்களை பொறுத்துக் கொள்வதும். 950 ஆண்டுகள் ஹதீஸ்கள்ல வருது, நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணுவாங்களாம், மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணுவாங்களாம், மக்களே வாங்க அப்படின்னு சொல்லி காலையிலே சாயந்தரம் கத்துவாங்களாம், மக்கள் என்ன பண்ணுவாங்களாம் வர்ற கேக்கணும் கல்லால் அடிப்பாங்க, கல்லால் அடிச்சு ரத்தம் சொட்ட சொட்ட மயங்கி கீழே உணர்ந்துருவாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து என்ன பண்ணுவாங்க, சாயந்தரத்துல ரத்தத்தெல்லாம் தொடச்சி அவங்களுக்கு மருந்து எல்லாம் போட்டு உற்சாகப்படுத்த மறுநாள் கல்ல மறுபடியும் தவ ஆரம்பிப்பாங்க, மறுபடியும் மக்கள் கல்லால் அடிப்பாங்க, மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க ரத்தம் சொட்ட உடனே, மறுபடியும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க அந்த காயத்தை பிறகு தொடச்சு விடுவாங்க, மறுபடியும் ஆரம்பிப்பாங்க. இப்படி ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஒரு மாசம் ரெண்டு மாசம் இல்ல எத்தனை ஆண்டுகள்ங்க, 950 ஆண்டுகள் வாழ்ந்தவங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவ்வளோ பிரச்சாரம் பண்ணி அவங்களுடைய பிரச்சாரத்தில் என்ன பலன் ஏற்பட்டுச்சு, இறுதி நிலைமை என்ன ஏற்பட்டுச்சு, இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் மிஸ்வாக் செய்வது சுன்னத்தா இல்லையா, மிஸ்வாக் செய்வது சுன்னத்துங்க, மக்களால் மறந்து போய்விட்ட ஒரு சுன்னத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லௌலா அஷுக்க அலா உம்மத்தில் அமர்த்தகும் பிசிவாக்கி எந்த குள்ளி சொலாத்தின், என்னுடைய உம்மத்துக்கு மட்டும் நான் சிரமம் ஏற்படும் பயப்படலன்னு சொன்னா ஒவ்வொரு ஃபர்லான தொழுகையிலும் மிஸ்வாக்கு செய்வதை அவர்களுக்கு ஃபர்லாக்கி இருப்பேன்கிறாங்க ரசூல்லா. என் உம்மத்து கஷ்டமாயிடுமே அதனால நான் ஃபர்லாக்கல, இல்லண்டா நான் ஃபர்லாக்கி இருப்பேன் அப்படிங்கிறான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா இன்னைக்கு அந்த மிஸ்வாக்குங்கிற சுன்னத்தை அறவே மறந்து போச்சு, காலையில ஒரு முறை பேஸ்ட் வச்சு பிரஷ் பண்ற மாதிரி அதான் முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் மிஸ்வாக் பண்ற பழக்கமே இல்லை. இது அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு இந்த பாக்கியத்தை கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். இது நபிசல்லாத்துல முக்கியமான சுன்னத்து. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஸ்ஸிவாக்கு தஹூருன் லிஃபமி வரிதாஉல் ரப்பி, மிஸ்வாக் செய்வதனால் உங்களுடைய வாய் சுத்தமாகிறது, உங்களுடைய ரப்புடைய திருப்தி கிடைக்குது, ரிதா கிடைக்குது. நாங்க நபிசல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால மிஸ்வாக் செய்வது முக்கியமான சுன்னத்து, அதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் கடைபிடிக்க ஆரம்பிங்க. உருவம் உள்ள பொம்மைகள் வீட்டுக்குள் வைக்கலாமா, பொம்மைனால உருவம் இருக்குதான் செய்யணும், உருவம் உள்ள பொம்மை உருவம் இல்லாத பொம்மை, குழந்தைங்க விளையாடுறது விளையாட்டு பொம்மைகள் காலில் கையில கிட்ட மிதிப்படும் அடிபடும் உதப்படும் அந்த மாதிரி பொம்மைகள் வைக்க தப்பு கிடையாது. அழகுக்காக ஷோகேஸ்ல ஒரு பொம்மை வைக்கிறது, ஒரு உருவ பொம்மை வைக்கிறது, அதை கண்ணியப்படுத்துறது, இதெல்லாம் ஹராம் கூடாது, அது கூடாது. அப்படி பொம்மைகள் இருக்கும்போது அந்த வீடுகளுக்குள் ரஹமத்துடைய மலக்கு வரமாட்டாங்க ரசூலா சொல்றாங்க. பிள்ளைங்க விளையாடுற பொம்மை காலில் கையில கிட்ட மிதிப்படுது அடிபடுது உதப்படுது அந்த மாதிரி பொம்மை தப்பு கிடையாது. தொழுகையில் ருக்கு பார்வை எங்கே பார்க்க வேண்டும், ருக்குல வந்து எல்லா ருக்குலையும் சரி சஜ்தாலையும் சரி நிலையிலும் சரி எல்லா இடத்தையும் சஜ்தாவுடைய இடத்த பார்க்கணும், அதான் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்து. முசாபகா செய்யும் முறை ஒரு கையா அல்லது ரெண்டு கையா, ஒரே ஆள் தொடர்ந்து சலைக்காம அனுப்பியிருக்காரு, லேடிஸா ஜென்ஸா தெரியல, கையெழுத்த பட லேடிஸ் மாதிரி தெரியுது. முசாபா வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஒரு கையா தான் செஞ்சிருக்கிறாங்க, அதற்கு அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னா, சஹீஹ் புகாரில வரக்கூடிய ஹதீஸ், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் முசாஃபா செய்யும்போது என்னுடைய ரசூலுல்லாஹ்வுடைய வலதுகை என்னுடைய இரண்டு கைகளுக்கு மத்தியில் இருந்தது. ரசூலுடைய வலதுகை என்னுடைய ரெண்டு கைகளுக்கு மத்தியில் இருந்துச்சு. அப்ப அப்துல்லா இப்னு அப்பாஸ் வந்து அவங்க ரெண்டு கையில செஞ்சிருக்காங்க, ஆனா ரசூலுல்லாஹ் ஒரு கையால செஞ்சிருக்காங்க அப்படின்னு ஹதீஸ் வருது. சரி, ரசூல்லா ஒரு கையால செய்யும் போது அப்துல்லா இப்னு அப்பாஸ் மட்டும் ரெண்டு கையால செஞ்சாங்களே, அதை ஏன் ரசூல்லா தடுக்கல அப்படின்னா, அப்ப தடுக்கலன்னா என்ன அர்த்தம், ரெண்டு கையால செய்யலாம் அர்த்தம். சரி புரியுதுங்களா? ரெண்டு கையில செய்யறது பெரிய பிதாத்து ஹராம் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரெண்டு கையில ரசூல் ஹதீஸ்னால என்ன அர்த்தம்டா, ரசூலுல்லாவுடைய சொல் செயல் அங்கீகாரம், செயல் வந்து ஒரு கை, அங்கீகாரம் வந்து ரெண்டு கை, ரெண்டு கையில செய்யலாம். பெரும்பாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சது ஒரு கையெல்லாம் செஞ்சிருக்காங்க, ஒரு கையை இப்படி கொடுப்பாங்க பிடிச்சிட்டு இருப்பாங்க, அவங்க எப்ப விடுவாங்களோ அப்பதான் ரசூலுல்லா கையெடுப்பாங்க. இங்க நம்ம ஆளுங்க ஒரு கைன்ற உடனே ஷேக் ஹேண்ட் போட்டு ஆட்டு ஆட்டு ஆட்டு நடந்து கை தனியா பிஞ்சு வர்ற மாதிரி, இது பெரிய ஹராம். இது வந்து நசாராக்களுடைய கலாச்சாரம், கையை ஆட்டுறது ஒரு கை முசாவா சேருங்கிற பேர்ல கையை ஆட்டுறதுங்கிறது நசாராக்களுடைய பழக்கம், இது கூடாது, இது ஹராம். இது ஒரு கை கொடுக்கணும், கையை ஸ்ட்ராங்கா பிடிக்கணும், அவ்வளவுதான். ரெண்டு பேருடைய பரிசங்கள் படணும், அவ்வளவுதான். இது நபிசல்லாத்துல சுன்னத்து. ஆனா ரெண்டு கையில செய்யலாமா? செய்யலாம், தப்பு கிடையாது, ஹராம் பிதத்தெல்லாம் கிடையாது. பெரும்பாலும் நபிசல்லாத்துல ஒரு கையில செஞ்சிருக்கிறாங்க. கையை ஆட்டுறது இது காஃபிகளுடைய கலாச்சாரம் கூடாது. இஸ்லாத்தில் நண்டு எறா சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா? நோம்பு நேரத்தில் ஒரு கேள்வி பாருங்க. நண்டு எறா சாப்பிடுறது மக்ருஹ்ங்க, யாருக்கு பிடிக்கலையோ அவங்களுக்கு, யாருக்கு பிடிக்கலையோ அவங்களுக்கு மக்ருஹ். மக்ருஹ்னா என்ன? வெறுக்கப்பட்டதுன்னு அர்த்தம். சில பேர் பார்த்தாலே ஆச்சு என்ன பார்த்தா அப்படின்வாங்க, நீ சாப்பிடாத. யாருக்கு நல்லா பிடிக்குமோ பூத்து விட்டுங்க. மக்ருஹ் அப்படின்னு சொன்னா வெறுக்கப்பட்டது, யாருக்கு வெறுப்பா இருந்தோ சாப்பிடாதீங்க. மன திருப்தியா சாப்பிட்டா மட்டும் சாப்பிடுங்க. நேற்று பயானில் அல்லாஹ் ஆதமின் முதுகில் வழக்கையாலும் இடக்கையாலும் தடவினான் என்று கூறினீர்கள், அப்படி என்றால் அல்லாவுக்கு கை இருக்கிறதா? ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. அல்லாவுக்கு உரிமை இருக்குதான்னு இப்பதான் சர்ச்சை ஓஞ்சி ஓஞ்சி இருக்குது. இப்ப அல்லாஹ் கை இருக்குதா கால் இருக்குதா? அல்லாஹ் இது வந்து நாம புதுசா இனிமே வந்து ஆய்வு செஞ்சு வாய்வு வர்ற விஷயம் கிடையாது. இனிமே நாம தான் புதுசா ஒரு ஆய்வு பண்ணி அல்லாவுக்கு கை இருக்குதா முகம் இருக்குதா கால் இருக்குதா நாங்கள் ஒரு ஆய்வு செய்கிறோம், அது ஆய்வு இல்ல, வாய்வு அது. ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே ரசூலுல்லாஹ் தெளிவா சொல்லிட்டாங்க, சஹாபாக்கள் சொல்லிட்டாங்க, அதற்கு பெரிய பெரிய உலமாக்கள் தெளிவா பதில் சொல்லிட்டு போயிட்டாங்க. அல்லாஹ்க்கு கை இருக்குதா கால் இருக்குதா முகம் இருக்குதாங்கிறதுக்கு லஹு ஐதின் லாக்க ஐதினா வலஹு அர்ஜுலுன் லாக்க அர்ஜுலினா வலஹு வஜ்ஹுன் லாக்க வஜ்ஹினா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் தனக்கு முகம் இருக்குன்னு சொல்லி சொல்றானா? முகம் இருக்கு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அது நம்ம முகமா இருக்கணும் அவசியம் இல்லையே. அவனுக்கு கை இருக்கா? கை இருக்கு. நம்ம கை மாதிரி கிடையாது. நம்ம கை மாறின்னு சொன்னா தான் அது உருவத்துல வரும். நம்ம கை மாறி மனுஷன் கை மாறின்னு சொன்னா தான் உருவத்துல வரும். அல்லாஹ் கை இருக்குற கை இருக்கு முடிஞ்சு போச்சு. அந்த முகம் எப்படி இருக்கும்? அல்லாஹ்வுடைய முகம், அல்லாஹ்வுடைய கை எப்படி இருக்கும், அல்லாஹ்வுடைய கால் எப்படி இருக்கும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னக்கும் சதரவுன ரப்பக்கும் கமா தரவுனல் கமர லைலத்துல் பத்ரி, பதினான்காம் இரவிலே பௌர்ணமி இரவிலே முழு நிலவை நீங்கள் எப்படி பார்ப்பீர்களோ அது போன்று உங்கள் ரப்பை இன்ஷா சொர்க்கத்தில் பார்ப்பீங்க. நாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப நம்ம எல்லாரும் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ்வுடைய முகத்தை. அப்ப கண்டுபிடிச்சா ஓ அல்லாஹ்வுடைய முகம் இதானு பாத்துக்கலாம் இன்ஷா அல்லாஹ். இப்ப யார் உலகத்தில் உட்கார்ந்து விதநாதம் பண்ணிட்டு இருக்கான? அல்லாஹ்க்கு முகம் இருக்குதா இல்லையா, உருவம் இருக்குதா இல்லையா, கை இருக்குதா இல்லையா? கை இருக்குது இல்ல, இவனுக்கு நசீபு கிடைக்காது. அல்லாஹ் அல்லாஹ் ரசூல் சொன்னதை அப்படியே யார் ஆமன்னா சல்லம்னா என்று ஏற்றுக்கொள்கிறோம் ஈமான் கொள்கிறோமோ நமக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய திருமுகத்தை பார்க்கக்கூடிய பாக்கியம் இன்ஷா அல்லாஹ். ஹாபிலை காபில் கொன்ற பிறகு எந்த பெண்ணை திருமணம் செய்தார்? நாம் எல்லாம் ஹராமில் பிறந்தவர்களா? இது என்ன, இது என்ன கேள்வி கேட்கிறாரு? ஹாபிலே காவில் கொன்ற பிறகு அவரு ஹராம்ல கல்யாணம் எல்லாம் பண்ணல, அவர் புரிஞ்சுக்கிட்டார் தப்ப, தவற உணர்ந்துட்டாரு. நம்ம ஒரு பெண்ணுக்காக வேண்டிய குரான் சொல்றான், அந்த தவற உணர்ந்தாரு, உணர்ந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஆஹான பெரிய தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லிதான் அப்புறம் ஜனாசா கொண்டு அடக்கம் பண்றான், அதெல்லாம் சொல்றாரு அல்லாஹ். அல்லாஹ் சொல்றான் குரான்ல. அதனால இது ஹராமில் பிறந்தவரா ஹலாலில் பிறந்தவரா? எல்லாம் ஹலால தான் பிறந்தோம். உங்களுக்கு டவுட் இருந்தா நான் பொறுப்பு இல்லதுக்கு. சொர்க்கத்தில் நாம் நினைக்கும் பொருட்கள் உடனடியாக கிடைக்கும் என்று சொல்லும் பொழுது சொர்க்க கனியை உண்பதில் ஆதம் ஹவாம் சிரமம் என்ன? இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனம் எல்லாம் கேட்டங்கன்னு அர்த்தம். அல்லா சாப்பிடக்கூடாது சொல்லிட்டா முடிஞ்சு போய் சாப்பிடாம இருக்க வேண்டியதானே? நீங்க இடக்கூட கேட்டுருக்கீங்க. அல்லாஹ்வுக்கு கேள்வி கேட்பான் பொழுது சைத்தான் மாதிரி, அல்லாஹ் மலக்குகளை தானே ஆதமுக்கு சஜா செய்ய சொன்னான், இப்ளீஸ் மலக்கு இல்லையே ஜின்னினத்தை சேர்ந்தவன் தானே, அப்படி இருக்கு இப்ளீஸை அல்லாஹ் கோபித்தது ஏனோ? அதாவது மலக்குகளை மட்டும் அல்லாஹ் சந்தேக மலக்குகளை தானே சஜா செய்ய சொன்னான், ஆனா இப்ளீஸ் வந்து மலக்கினத்தை சார்ந்தவன் இல்லையே, அவன் ஜின்னினத்தை சார்ந்தவன் தானே, வாஸ்தவன் தான். ஆனால் அந்த நேரத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்த உத்தரவு எல்லாத்துக்கும் தான். அதனாலதான் இப்ளீஸ் சஜ்தா செய்யாத உடனே அல்லாஹ் மேல கோபப்படல. டேய் நீ சஜ்தா செய்யலையா நாசமா அப்படி கேட்கல. அல்லாஹ் கேட்டான் ஒரு கால் இவன் தப்பா புரிஞ்சுக்கிட்டு சஜ்தா செய்யாம இருப்பான்னு சொல்லி மா மனஅக அல்லாஹ் தஸ்ஜுத இத அமர்த்துக, நான் கட்டளையிட்ட போது ஏன்பா சஜ்தா செய்யல அப்படின்னு விளக்கம் கேட்கிறான். அல்லாஹ் என்ன நினைச்சுனா சரி இப்ளீஸ் புரிஞ்சுக்கல போல தெரியுது, நம்ம இவர் புரிஞ்சுக்கிற மாதிரி இவர் புரிஞ்சிருக்காருல்ல மலக்கு மாறுபடுதல் நல்லா சொன்னா ஜின்னுக்கு சொல்லலையே, ஆனா ஜின்னு மலக்கு இப்ளீஸ் வந்து ஜின்னு சந்தோனாச்சே அதனால மலக்கு மாறு மட்டும்தான் நினைச்சிடலாம் போல இப்ளீஸ் ஜின்னுக்கு இல்ல நினைச்சிடலாம் போல தெரியுது அப்படின்னு அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிளியர் பண்றதுக்காக தான் அல்லாஹ் கேட்கலாம் மா மனாக்க அல்லாஹ் தஸ்துதுலி அமதத்தை எத்தனை ஆயத்தை ஓதி காட்டணும் உங்களுக்கு. உன்னை எது தடுத்தது ஏன் சஜிதா செய்யலன்னு சொல்லி ஒரு கால் நீ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டியோ என் உத்தரவு புரிஞ்சுக்கலையோ அப்படின்னு அல்லாஹ் கேட்டான். அப்புறம் தான் எப்படியா சொல்றான், ஆனா ஹைரும் மின்ஹுனா அவரோட பிரியாது கலகத்தனி மின்னார் கலகத்தவ மின்தீன் அவரை மண்ணால படைச்ச என்ன நெருப்பால படைச்ச நெருப்பால படைக்கப்பட்ட நான் அவனுக்கு எப்படி பதில் சொல்ல முடியும் சஜா செய்ய முடியும் அப்படின்ற பிறகுதான் அல்லாஹ் சொன்னா உனக்கு இங்க பெருமடிக்கு இணையில வெளியே போ அப்படின்னா. அல்லாஹ் இவ்வளவு தெளிவா இருக்கான், கேள்வி கேட்டு தெளிவில்லை. முசாபா செய்யும் பொழுது ஒரு கையால் செய்ய வேண்டும் என்னது மறுபடியும் அதே கேள்வி ஆன்லைன்ல சொல்லியாச்சு. நான் வெளிநாட்டில் படித்துக் கொண்டிருக்கிறேன், அங்கு நான் மிஷினால் அறுக்கப்பட்ட மற்றும் ஃப்ரோசன் செய்யப்பட்ட சிக்கன் தான் கிடைக்கிறது, அது சாப்பிடுவது ஹலாலா, மேலும் ஹலால் என்று லேபிள் ஒட்டப்பட்டுள்ளது, பிளீஸ் எக்ஸ்பிளைன். வெளிநாட்டில் ஃபாரின் நாட்டில் நீங்க ஹலாலுங்கிற லேபிள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிக்கன்ல மட்டன்ல இல்ல தண்ணி பாட்டில் ஹலால் ஒட்டிருப்பான். தண்ணி பாட்டில் என்ன இருக்கும், ஹலால் முத்திரை இருக்கும். தண்ணி பாட்டில் ஹலாலுக்கு என்ன பிரச்சனை, அதை அறுக்க வச்சா தண்ணியே அங்க அவனுக்கு தேவை முத்திரை அவ்வளவுதான். அதனால இந்த டூப்ளிகேட் டுபாக்கூர் முத்திரையை நம்ப கூடாது, நீங்க சாப்பிடவும் கூடாது. ஃப்ரோசன் சிக்கனோ அல்லது ஹர மிஷினால் அறுக்கப்பட்டதோ அல்லது முஸ்லீம் அல்லாதால் அறுக்கப்பட்டதோ சாப்பிடக்கூடாது. அங்க போனா நீங்க சைவமா மாறிடுங்க, வேற வழி இல்ல. ஹலாலான சிக்கன் கிடைக்கவே இல்லை, நான் வெஜிடேரியன் ஹலால் கிடைக்கவே இல்லைடாக்கா. நீங்க அந்த நேரத்தில் நாக்குருசியை பார்க்க கூடாது, அல்லாவுக்காக வேண்டி சைவமா மாறிடுங்க. அல்லாஹ் உங்களுக்கு அந்த உணவுல பரக்கத்தையும் ரஹமத்தையும் கொடுப்பான். அல்லாஹ்காக மாறிட்டீங்கடா, இல்ல இங்க எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது அதனால சாப்பிடுறேன் அப்படின்னா அல்லாம அப்படிதான் நடந்துப்பா. அதனால மார்க்கத்துல அனுமதி கிடையாது. கிடைக்காத ஊர்ல மட்டும் நம்ம காஃபி அறுத்த கோழியையோ அல்ல ஃப்ரோசன் சிக்கனையோ அல்ல மிஷின் அறுத்த சிக்கனையோ சாப்பிடலாமா, சாப்பிடக்கூடாது, மார்க்கத்துல அனுமதி கிடையாது. இன்ஷா அல்லாஹ் நான் மக்கா மசூதியில் ஏத்திகாப் செய்ய நியத்து செய்துள்ளேன், தயவு செய்து எனக்கு யாரை கான்டாக்ட் செய்ய வேண்டும் என்று கூறவும், நான் வெளியூரில் இருந்து வருகின்றேன். கேள்வி கேட்கிறவரு 4214133 மக்காபள்ளியோட போன் நம்பர், போன் பண்ணுங்க, யாராவது எடுப்பாங்க அவங்கள்ட்ட கேளுங்க, விவரம் சொல்லுவாங்க. 4214133 ஆன்லைன்ல பார்த்துட்டு இருக்காரு, சொல்றேன். எங்கள் உறவினர் ஒருவர் எங்கள் உறவினர் ஒரு பெண் கனவில் அல்லாஹ் வந்ததாகவும் அல்லாஹ் அவருக்கு பட்டோலை கொடுத்ததாகவும் சொல்கிறார். மேலும் அவரின் குடும்பத்தில் அனைவரும் தாவா பணியில் உள்ளவர்கள், இன்னும் அவர்கள் ஒரு இமாமிடம் இருந்து கட்டளை வருவதாகவும் கூறுகின்றனர். குழப்பமாக உள்ளது, அல்லாஹ் அந்த இமாமிற்கு கட்டளையிடுகின்றானாம். குழப்பம் உங்களுக்கு குழப்பம், எங்களுக்கு குழப்பம், உங்களுக்கு குழப்பம் இருக்கும், எங்களுக்கு குழப்பம் தான். இது குழப்பம் ஃபித்னா, இதுக்கெல்லாம் இஸ்லாத்தில் இடம் கிடையாது. அல்லாஹ் கனவுல வந்தான், இமாம் வந்தாரு, இமாம் சொன்னாருங்கிறது எல்லாம் டுபாக்குறது நான் நம்பாதீங்க. ஊதுபத்தி ஏத்தலாமா, என்ன தப்பு இருக்குது, தாராளமா ஏத்துங்க. ஊதுபத்தி உண்மையிலே ஏத்த வேண்டிய இடம் என்னன்னு சொன்னா டாய்லெட். ஆனா ஊதுபத்தி டாய்லெட், ஊதுபத்தி டாய்லெட் ஏத்துவாங்களா, எவ்வளவு பெரிய பாவம். ஊதுபத்தி டாய்லெட் கூட சொல்றீங்க, உண்மையிலே ஊதுபத்தி ஏத்தணும் சொன்னா டாய்லெட் தான் ஏத்தணும். ஏன்னா ஊதுபத்தி எதுங்க, வாசனை வர்றதுக்காண்டி. வாசனை எங்க வைக்கணும், எங்க நாத்தம் வருதோ நாத்தத்தை போக்குறதுக்காண்டி. எங்க நாத்தம் வரும், டாய்லெட்ல வரும். டாய்லெட் ஒண்ணு ஊதுபத்தி வைங்க, அது வைக்க மாட்டாங்க. அது புனிதமான இடத்துல, தொழுற இடத்துல, மெஹராப்ல, மெம்பருக்கு மேல, பள்ளிவாசல, குரானுக்கு குரான் ஓதும் போது பக்கத்துல, அப்படி வச்சு அந்த ஊதுபத்தி கொளுத்த கூடாது. அது புனித ஊதுபத்தி. உண்மையிலே வாசனைக்கு தான் ஊதுபத்தி கொளுத்துறீங்களா, அது முதல்ல டாய்லெட் ஏத்துங்க, அப்புறம் எங்கெங்கெல்லாம் வாட வருதோ அங்கெல்லாம் ஏத்துங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த விஷயங்களை பேசணும், இந்த விஷயங்களை கேட்டோம், அதன்படி அமல் செய்து தௌஃபீக் தருவானாக.